அதாவது சென்ற வாரம் கையேயிக்கு வரம் கொடுத்து விட்டு தசரதன் உணர்வற்றவனாய் வீழ்ந்து கிடப்பதையும் கையேயி மகிழ்வோடு வரம் பெற்ற களிப்போடு தூங்கத் தொடங்கியதையும் பார்த்தோம். அதன் பிறகு பொழுது விடிகிறது. அந்த பொழுது விடிகின்ற வர்ணனைகளுக்கு ஊடே கம்பர் கதை நிகழ்வையும் சம்பந்தப்படுத்தி தற்குறிப்பேற்ற அணியாக பாடிய சில பாடல்களின் அந்த நயத்தையும் பார்த்தோம். இப்பொழுது தொடர்ந்து கதை என்னவாக நகர்கிறது என்பதை பார்ப்போம். சூரியோதயமான அந்த தருணத்தில் இருந்தே அந்த அயோத்தி மாநகரை குதூகலம் பற்றி கொண்டது. கொண்டாட்டம் அங்கு ததும்பி வழியத் தொடங்கிவிட்டது. மக்கள் எல்லோரும் தங்கள் அன்புக்குரிய அபிமானத்துக்குரிய ராமன் முடிசூடப் போகிறான் என்ற மகிழ்ச்சியால் உந்தப்பட்டு அந்த முடிசூட்டு விழாவில் வந்து அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு தரிசிப்பதற்காக சாறை சாறையாக புறப்பட்டு மண்டபத்தை நோக்கி வரத் தொடங்கிவிட்டார்கள். கூட்டம் கூட்டம் கூட்டம் எங்கும் கூட்டம். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், சீதையினுடைய திருமணத்திற்காக அயோத்தி மாநகரில் இருந்து மக்கள் எல்லாம் அணிவகுத்து சென்ற அந்த தருணத்தில் அந்த கூட்டத்தை கம்பர் வர்ணித்த பகுதியை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கூட்டத்தை பற்றி வர்ணிப்பதென்றால் கம்பருக்கு கொண்டாட்டமாகிவிடும். கம்பருக்கு மட்டுமல்ல, பொதுவாக கவிஞர்கள் பலருடைய காவியங்களில் கவிதைகளில் அவர்கள் கூட்டத்தை மிகவும் தங்களுடைய தனித்துவத்தை காட்டி வர்ணிக்க முயல்வதை நாம் பார்க்கிறோம். கூட்டம் என்பது ஒரு செல்வமாக கருதப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. ஒரு இடத்தில் மிகுதியாக கூட்டம் கூடுவது ஒரு அங்கு உள்ள மக்கள் அடர்த்தியை காட்டுகிறது. அவ்வளவு மக்கள் அடர்த்தியாக இருப்பது அங்கு அந்த மக்களினுடைய எல்லாவிதமான ஆற்றல்களும் ஒருங்கிணைந்து செயல்படும் போது அந்த நாட்டுப் பகுதி மிகவும் வளமானதாக இருக்கும் என்ற அடிப்படையில் மக்கள் அதிகமாக கூடுவது கூட்டமாக இருப்பது என்பது ஒரு சிறப்புக்குரியதாகவே கருதப்பட்டு கவிஞர்களால் பாடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த விதத்தில் கம்பரும் கூட்டத்தை மிகவும் கொண்டாட்டமாக பாடுகிறார். கூட்டம் கூடுவதை மிக சிறப்பாக வர்ணிக்கிறார். அங்கு கொஞ்சம் கூட்டம் கூடியிருந்தாலும் கூட இவர் அதை தம்முடைய கவியால் மிகைப்படுத்தி மிக அதிகமாக கூட்டம் கூடுவதாக வர்ணிப்பதாக அவருடைய கவிதை போக்கு அமைந்திருக்கிறது. இங்கு இப்போது ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது என்று தெரிந்ததும் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி பெருக்கால் உந்தப்பட்டு எல்லா இடங்களில் இருந்தும் எல்லா திசைகளில் இருந்தும் அந்த மண்டபத்தை நோக்கி வருகிறார்கள். அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை கம்பர் ஒரு பாடலில் சொல்லுகிறார். அந்த மக்களுடைய மனநிலை, ஆண்கள் பெண்கள், பெரியவர்கள் சிறியவர்கள் என்று எல்லா தரப்பினரும் வருகிறார்கள். எல்லா வயதினரும் வருகிறார்கள். ஆண் பெண் பாலினத்தவர்கள் வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் வருகிறார்கள். வாழ்க்கையில் எல்லா தரப்பில் உள்ளவர்களும் வருகிறார்கள். வெவ்வேறு தொழில் முறைகள் பூண்டவர்கள் எல்லாம் வருகிறார்கள். இவர்கள் எல்லோருடைய மனநிலையும் களிப்புடையதாகவே இருக்கிறது. அதை கம்பர் காட்டும்போது சொல்லுகிறார், அவர்கள் ராமனுடைய பட்டாபிஷேகத்தை குறித்து மகிழ்ந்தார்கள் என்று சொல்ல வந்தவர், அவர்களுடைய மனநிலை ஒவ்வொருவர்கள் ஒவ்வொரு பிரிவினருடைய மனநிலையும் எவ்வாறு இருந்தது என்பதை ஒரு பாடலில் சொல்கிறார். மாதர்கள் கற்பின் மிக்கார் கோசலை மனத்தை ஒத்தார். பெண்கள் அந்த பட்டாபிஷேக வைபவத்தில் ராமன் முடிசூடுவதை காண்பதற்காக ஆவலோடு வந்த அந்த பெண்களின் உடைய மனநிலை மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தபோது எவ்வாறு இருக்கிறது என்றால் கோசலையினுடைய மனநிலையோடு ஒத்ததாக இருக்கிறது. அதாவது கோசலை எவ்வாறு மகிழ்வாளோ, தன்னுடைய மகன் முடிசூடப் போகிறான் என்பதை பார்த்து கோசலை எத்தகைய சிந்தை மகிழ்ச்சிக்கு உள்ளாவாளோ அதைப்போல பெண்களினுடைய மனநிலையெல்லாம் இருந்தது. அதாவது அந்த பெண்கள் எல்லோரும், வயதில் மூத்த அந்த பெண்கள் எல்லோரும் தங்களுடைய மகனாகவே ராமனை பாவிக்கிறார்கள். ராமன் முடிசூடுவது என்பது தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளை முடிசூடுவதற்கு இணையானது என்பதாகவே அந்த பெண்கள் கருதுகிறார்கள். எனவே அந்த பெண்களினுடைய மனநிலை எல்லாம் கோசலையினுடைய மனநிலையோடு ஒத்திருந்தது என்று கம்பர் சொல்லுகிறார். அடுத்து அங்கு பிராமணர்கள் பலர் கூடி வருகிறார்கள். அந்த பிராமணர்களுடைய மனநிலை எல்லாம் எப்படி இருந்தது என்றால் வசிஷ்டருடைய மனநிலையை ஒத்ததாக இருந்தது என்று கம்பர் சொல்லுகிறார். வேதியர் வதிட்டன் ஒத்தார் என்று பாடுகிறார். வசிஷ்டருடைய மாணவன் ராமன் ஒரு குருவுக்கு தன்னுடைய சீடன் தகுந்த பொறுப்பு ஏற்கும் போது என்ன பெருமிதம் உண்டாகுமோ அந்த பெருமிதம் எல்லா பிராமணர்களுக்கும் உண்டானது. ராமன் முடிசூடுவது என்பது அந்த பிராமணர்களுக்கெல்லாம் தங்களுடைய மாணவனே முடிசூடுவது போன்ற ஒரு பெருமிதத்தை விளைவித்தது என்று கம்பர் கூறுகிறார். மற்ற பெண்கள் எல்லாம், இளம் பெண்கள் எல்லோருக்கும் மனநிலை சீதையின் மனநிலையை போன்று இருந்தது என்று பாடுகிறார். வேறுள்ள மகளிர் எல்லாம் சீதையை ஒத்தார். தங்களுடைய கணவன் ஒரு உயர் பொறுப்பு வகிக்கக்கூடிய பதவியில் அமரும் போது அந்தந்த நாயகர்களுடைய மனைவிமார்களுக்கு எத்தகைய உள்ள மகிழ்ச்சி உண்டாகுமோ அந்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் பிற பெண்களுக்கெல்லாம் உண்டானது. அவர்கள் எல்லோரும் சீதையினுடைய மனநிலையை அடைந்தார்கள். ராமன் முடிசூடுவதை குறித்து அவர்களுடைய மனநிலை சீதையினுடைய மனநிலையோடு ஒத்திருந்தது என்று பாடுகிறார். இப்படி அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பதை கூட அவர்களுடைய மனநிலையை மிகவும் நுண்ணிப்பாக கவனித்து அதற்கு பொருத்தமான ஓமானம் கொடுத்து சொல்லக்கூடிய கம்பருடைய அந்த கவித்துவத்தை நாம் பார்த்து வியக்காமல் இருக்க முடியவில்லை. ஆண்களுடைய மனநிலை எல்லாம், மற்ற பொதுவான ஆண்களுடைய மனநிலை எல்லாம் தசரதனுடைய மனநிலையை ஒத்திருந்தது என்றும் பாடி அந்த பாடலை முடிக்கிறார். சாதுகை மாந்தரெல்லாம் தயரதன் தன்னை ஒத்தார். இப்படியாக தங்கள் குடும்ப விழாவாக எல்லா மக்களும் அதை கருதுகிறார்கள். அந்த அளவிற்கு ராமன் குடிமக்களினுடைய சிந்தையில் எல்லாம் நிறைந்திருக்கிறான் என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்கிறோம். குடிமக்களிடமிருந்து அந்நியப்பட்டு இருந்தால் அவர்களோடு ஒன்று கலக்காமல் தன்னை உயர்வாக கருதி கொண்டு மக்கள் எல்லாம் மாக்கள், தாங்கள் மக்களை அடக்கி ஆள பிறந்தவர்கள் என்று சிலர் கருதி கொண்டு மக்களை விட்டு அந்நியப்பட்டே இருக்கிறார்கள் அல்லவா ஆள்வோர்கள் சிலர். அந்த மாதிரி ராமன் இருந்திருப்பானே என்றால் இந்த மகிழ்ச்சி மக்களிடம் உண்டாயிருக்காது. ஏதோ அந்த பட்டாபிஷேக வைபவத்தில் போய் கலந்து கொண்டால் வயிறார விருந்து உண்டு விட்டு வரலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு மட்டுமே வந்திருப்பார்கள். ஆனால் ராமன் அந்த மக்களோடு ஒன்று கலந்து பழகியவன், அவர்களோடு சுக துக்கங்களை எப்போதும் விசாரித்து அறிந்து அவர்களுக்கு ஆவண செய்து அவர்களுடைய குறை தீர்க்கின்ற ஒரு இளவரசனாக இருந்தவன் அவன். எனவே அவன் மன்னனாக போகின்றான் என்பது இந்த மக்களுக்கு எல்லாம் தங்கள் குடும்பத்தில் ஒருவன் முடிச்சுவிடப் போகிறான் என்ற பெருமகிழ்ச்சியை உள்ளத்திற்குள் உருவாக்குகிறது. பேருவகையோடு அவர்கள் நெகிழ்ச்சி அடைந்து அதை மிக விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் என்பதை கம்பர் மிக சிறப்பாக நமக்கு உணர்த்துகிறார் தம்முடைய கவித்துவத்தின் மூலம். இவ்வாறாக மக்கள் அனைவரும் ராமனுடைய பட்டாபிஷேகத்தை தங்கள் குடும்பத்தில் ஒருவன் முடிசூடுவதாகவே நினைத்து மகிழ்ந்து கொண்டாட எல்லோரும் அங்கு குழுமுகிறார்கள், கூடுகிறார்கள். அப்படி வீதியில் எல்லோரும் வரும்போது அங்கும் இங்கும் போக முடியாதபடி வீதியே ஸ்தம்பித்தது என்று கம்பர் பாடுகிறார். அப்படி ஸ்தம்பிக்கும் போது ஒவ்வொருவரும் முன்னே போங்கள், முன்னே போங்கள், பட்டாபிஷேக நேரம் வந்துவிட்டது, சீக்கிரம் போங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தம் அங்கு ஒலித்தது என்றும் பாடுகிறார். இப்படி அந்த கூட்டத்தை எல்லாம் வர்ணிக்கிறார். அந்த கூட்டத்தில் உள்ள மக்கள் சொல்லக்கூடிய பேசக்கூடிய அந்த பேச்சியெல்லாம் எப்படி இருந்தது என்றும் சில பாடல்களில் சொல்லி வருகிறார். அப்படி சொல்லக்கூடிய பாடல்களில் ஒன்றுதான் இந்த 138வது பாடல். அந்த மக்கள் என்ன பேசினார்கள் என்பதை சொல்லக்கூடிய பல பாடல்களில் ஒன்றாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பொதுவாக கூட்டத்தை கண்டால் பிரமிப்பார்கள் பலரும், என்ன அளவு கூட்டம், யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் என்று அந்த கூட்டத்தை பற்றி விவரித்து ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கொள்வார்கள். கூட்டம் என்பது, கூட்டம் கூடுவது என்பது இப்போதும் ஒரு பெரிய குதூகலமான நிகழ்வாகவே இருக்கிறது. அது திருவிழா கூட்டமாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு நிமித்தமாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்தில் கொஞ்சம் பேர் கூடிவிட்டார்கள் என்றால் அதன் பிறகு அந்த கொஞ்சம் பேரை பார்த்து இன்னும் பலர் வந்து கூடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த கூட்டத்தில் போய் அந்த கூட்டத்தை பார்ப்பதில் மக்களுக்கு ஒரு ஆர்வம், அந்த கூட்டம் எதற்காக நடக்கிறது என்ற அந்த காரணத்தை. இப்போ ஒரு கூட்டத்தில் ஒரு நாடகம் போடுகிறார்கள், அங்கு கூடுகிறார்கள் என்றால் அந்த நாடகத்தை பார்க்க வருகிற கூட்டத்தை விட அந்த நாடகத்தை பார்க்க வந்த கூட்டத்தை பார்க்க வருகிற கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த அளவிற்கு கூட்டத்தில் வந்து கூட்டத்தை பார்ப்பதற்கென்றே ஒரு கூட்டத்தில் வரும், கூட்டம் வந்து சேரும். அதான் ஒரு கவிஞர், புது கவிஞர் ஒருவர் எழுதினார், கூட்டம் கூட்டம் கூட்டம் கூட்டம் பார்க்க கூட்டம் கூட்டம் கூட்டம் என்று எழுதினார். கூட்டம் பார்ப்பதற்கென்றே கூட்டம் கூடிவிடும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த மாதிரி கூட்டம் என்பது மக்களுக்கு ஒரு குதூகலமான ஒன்றாக, அந்த கூட்டத்தில் போய் தாங்களும் ஒருவராக இருப்பது ஒரு பரவச அனுபவமாக அவர்களுக்கு தெரிகிறது. அதனால்தான் இன்றைய தினம் கூட நாம் இந்த மட்டைப்பந்து போன்றவையெல்லாம் நடைபெறும் போது வீட்டில் உட்கார்ந்து அந்த சின்ன திரையில் பார்த்தால் அதை மிக அருகிய அருகில் காட்சி அரி அருகாமை அருகி அருகில் காட்டப்படக்கூடிய அந்த காட்சியில் அந்த பந்து போகக்கூடிய திசை, அடிக்கப்படக்கூடிய தூரம் இவற்றையெல்லாம் மிக இலகுவாக தெளிவாக காண முடியும் என்ற போதிலும் கூட அந்த மைதானத்தில் உள்ள அந்த கூட்டத்தில் போய் அதை பார்ப்பதுதான் மக்களுக்கு அதிக பரவச உணர்வை தருகிறது. அங்கு போய் கூட்டத்தோடு கூச்சல் இடுவதும் கூட்டத்தோடு அந்த குதூகலத்தை கொண்டாடுவதும் தான் அவர்களுக்கு அதீத ஆனந்தத்தை தருகிறது. எனவே அவர்கள் வீட்டில் நான்கு சுவர்களுக்கு நடுவே தனிமையில் உட்கார்ந்து அப்போ திரையில் விரிவான காட்சியாக அதை பார்ப்பதை விட அங்கு போய் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து தூரத்தில் இருந்து அங்கு பந்தடிப்பது தெரிந்தால் கூட அதை பார்க்கத்தான் விரும்புகிறார்கள். இன்றைக்கும் நாம் அதை பார்க்கிறோம். இந்த மாதிரியாக கூட்டம் என்பது மக்களுக்கு எப்போதும் குதூகலம் தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி குதூகலமாக கூட்டத்தோடு கூட்டமாக போபவர்கள் பல்விதமாக பேசிக்கொண்டே போவார்கள். அந்த பரவசத்தின் வெளிப்பாடாக, அந்த மகிழ்ச்சியின் நிரம்பி வழிதலாக அவர்களிடம் இருந்து வார்த்தைகள் வெளிவரும். அப்படி என்னென்ன வார்த்தைகள் வெளிவந்தன என்பதை கம்பர் சில பாடல்களில் பாடியிருக்கிறார். அதில் ஒரு பாடல் இது: வேந்தரே பெரிதென்பாரும், வேதியர் பெரிதென்பாரும், மாந்தரே பெரிதென்பாரும், மகளிரே பெரிதென்பாரும், போந்ததே பெரிதென்பாரும், புகுவதே பெரிதென்பாரும், தேர்ந்ததே தேறி நல்லால் யாவரே தெரிய கண்டார். மக்களில் ஒரு சாரார் பேசுகிறார்களாம். அப்பெரும் கூட்டம் கூடிவிட்டது அந்த பட்டாபிஷேகத்திற்காக. ஒரு சாரார் அந்த கூட்டத்தை அப்படியே சுற்றி பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அவர்களுடைய பார்வைக்கு எங்கும் மன்னர்களே வந்து இருப்பது போல தெரிவதனால் அவர்கள் பக்கத்தில் உள்ளவர்களிடம் சொல்கிறார்கள், இங்கு வந்திருக்க கூட்டங்களிலேயே வேந்தர்களுடைய கூட்டம்தான் பெரிதாக இருக்கும், அதுதான் என் பார்வைக்கு படுகிறது, வேந்தர்கள் தான் அதிகம் வந்திருப்பவர்களே என்று அவர்கள் சொல்வார்களாம். வேந்தரே பெரிதென்பாரும், வந்திருக்கும் கூட்டத்தில் மன்னர்களின் கூட்டம்தான் பெரிது என்று சொல்பவர்கள் ஒரு சாரா என்று சொல்பவர்களும், வேதியர் பெரிதென்பாரும், நீ சொல்வது பொருந்தாது, வேதியர்கள் தான் அதிகம், பிராமணர்கள் தான் அதிகம், இந்த வைபவத்திற்கு வந்திருப்பவர்களில் பிராமணர்களின் கூட்டம்தான் பெரியது, அவர்கள்தான் எங்கும் தென்படுகிறார்கள், அவர்களைத்தான் அதிகமாக என்னால் காண முடிகிறது, அவர்கள்தான் அதிகம் என்று இன்னொரு சாரார் சொல்லுவார்களாம். வேதியர் பெரிதென்பாரும், மாந்தரே பெரிதென்பார் இன்னும் ஒரு சாரார் சொல்கிறார்கள், வந்திருப்பவர்களில் ஆண்கள் தான் அதிகம், அவர்கள் இரண்டாக பிரிக்கிறார்கள், ஆண்கள் பெண்கள் இரண்டு தரப்பாக பிரிக்கிறார்கள். முதலடியில் உள்ளவர்கள் வேதியர் வேந்தர் என்று இரண்டாக பிரித்து தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள், இன்னொரு தரப்பினர் ஆண்கள் பெண்கள் என்று இரண்டாக பிரித்து அதில் ஒரு சாரார் ஆண்கள் தான் அதிகம் வந்திருப்பவர்கள் என்று சொல்கிறார்கள், மாந்தரே பெரிதென்பாரும். அதற்கு மாறாக மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மகளிரே பெரிதென்பாரும், அவர்கள் பெண்கள் கூட்டம்தான் அதிகம் என்று சொல்கிறார்கள், பெண்கள் கூட்டம்தான் பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று அவர்கள் தங்களுடைய பார்வையில் இருந்து அதை பார்த்து சொல்கிறார்கள். மாந்தர் என்ற வார்த்தை பொதுவாக மக்கள் என்ற பொருளில் வரும், ஆனால் சில இடங்களில் ஆண்களை மட்டும் குறிக்கக்கூடியதாகவும் வரும், இங்கே ஆண்களை மட்டுமே குறிக்கக்கூடியதாக வந்திருக்கிறது. ஏனென்றால் மாந்தர் மகளிர் என்று அந்த சொற்கள் அடுத்தடுத்து வருவதனால் மாந்தர் என்பது ஆண்களை குறிப்பதாகவும் குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாந்தன் என்று சொல்லும்போது அது ஒரு ஆணை குறிக்கக்கூடிய வார்த்தையாகவே வருகிறது, அதனுடைய பன்மை சொல் மாந்தர் என்று வரும்போது அது ஆண்களில் பலர், அப்போ ஆண்களை பலர்பாலில் குறிக்கக்கூடிய சொல்லாக வருவதாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அது மக்கள் என்று ஆண்கள் பெண்கள் இரண்டு தரப்பையும் சேர்த்து குறிக்கக்கூடியதாக பொதுவாக பல இடங்களில் பயின்று வரும். இப்போதும் கூட நடைமுறையில் நாம் மாந்தர் என்று பயன்படுத்தினால் அது மக்கள் என்ற பொருளில், இரு தரப்பினரையும் சேர்த்து குறிக்கக்கூடிய பொருளில்தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கு அது ஆண்களை மட்டுமே தனித்து குறித்து நிற்கிறது. மாந்தரே பெரிதென்பாரும், மகளிரே பெரிதென்பாரும், போந்ததே பெரிதென்பாரும், புகுவதே போய் பெரிதென்பாரும், இன்னொரு தரப்பினர் அவர்கள் வேறு பார்வையில் பார்க்கிறார்கள், இதுவரைக்கும் வந்த கூட்டம்தான் பெரியது என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள், இல்லை இல்லை வந்து கொண்டிருக்கின்ற கூட்டம்தான் பெரியது என்று இன்னொரு சாரார் சொல்கிறார்கள். இப்போது கூட நான் அப்படித்தானே பேசுகிறோம், கூட்டத்தை பார்த்து ஒரு பக்கம் கூட்டம் வந்து அங்கு கூடிவிடும், ஆக பெரும் கூட்டம் கூடிவிட்டது என்று சொல்லுவார்கள், பெரும் கூட்டம் வந்துவிட்டது என்று. உடனே பக்கத்தில் இருப்பவர், இதுவா பெரிய கூட்டம், அங்கு இன்னொரு பெரிய வந்துகிட்டு இருக்கிறார்கள், அது அதை பார், அது இதைவிட பெரிய கூட்டம் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அதை போல சொல்லுகிறார்கள். போந்ததே பெரிதென்பார், போந்தது என்றால் வந்தது, வந்த கூட்டம்தான் பெரியது என்று சொல்பவர்களும், இல்லை இல்லை புகுவதை வந்து கொண்டிருக்கக்கூடியது, இங்கு புகுவது இங்கு வந்து சேரக்கூடிய கூட்டம்தான் பெரியது, வந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம்தான் பெரியது என்று சொல்பவர்களும், தேர்ந்ததே தேறி நல்லால் யாவரே தெரிய கண்டார், இது அவர்கள் தேர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் இவ்வாறாக தீர்மானித்திருக்கிறார்கள், இதுதான் இதுதான் பெரியது என்று அவர்கள் மனம் அவ்வாறு கணக்கிட்டு இருக்கிறது, அவ்வாறு கணக்கிட்டு அவர்கள் தீர்மானித்தது அல்லாமல் உண்மையில் யார்தான் அதிகமாக இருந்தார்கள் என்று யார்தான் சரியாக தெரிய கண்டவர்கள் அங்கு யார் என்று கேள்வியை கேட்டு முடிக்கிறார். யாரும் உண்மையை கண்டவர்கள் இல்லை, அவர்கள் பார்வையில் பார்த்தவாறு சொல்கிறார்கள். யாரும் எண்ணி பார்த்து இவர்கள் இத்தனை பேர், அவர்கள் அத்தனை பேர் என்று கணக்கிட்டு சொல்லவில்லை. அவர்கள் ஒரு குத்து மதிப்பாக மதிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அது அவ்வாறு அவர்கள் பார்வையில் அவர்கள் தேர்ந்து சொல்வதை அல்லாமல், தேர்ந்ததே தேறி நல்லார், அவர்கள் பார்வையில் அவ்வாறு தேர்ந்து தேறியது அல்லாமல், யாவரே தெரிய கண்டார், யார்தான் சரியாக கணக்கிட்டு கண்டவர்கள், கணக்கிட்டு தெரிந்து சொன்னவர்கள் என்று கம்பர் ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறார். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். தோள் கண்டார் தோளை கண்டார் தொடுகழல் கமல மன்னார், தாள் கண்டார் தாளை கண்டார் தொடுகழல் கமல மன்ன, தாள் கண்டார் தாளை கண்டார் தடக்கை கண்டாரும் அகுதே, வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். அவரவர்கள் ராமனுடைய ஒவ்வொரு அங்கத்தை பார்த்துவிட்டு அவ்வா அந்த அழகிலேயே நிலை கொண்டு மற்ற அங்கங்களை பார்க்காமல் அப்படியே நின்றார்கள். யார்தான் அந்த ராமனை முழுமையாக பார்த்தார்கள், யாருமே பார்க்கவில்லை என்று சொன்னார் அல்லவா, யாரும் யார்தான் பார்த்தார்கள் என்று கேட்டார் அல்லவா, அதை போல இங்கேயும் கேட்கிறார். யார்தான் தெரிய கண்டார், யார்தான் உள்ளதை உள்ளபடி தெரிய கண்டார்கள், இல்லை யாரும் காணவில்லை. அவர்கள் பார்த்த பார்வை அப்போது அவர்களுக்கு தெரிந்த காட்சி, அதை வைத்து அவர்கள் ஒரு குத்து மதிப்பாக மதிப்பிட்டு சொன்னார்களே தவிர உள்ளபடி யாருமே தெரிய காணவில்லை என்று பாடலை முடிக்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இது ஒரு இயல்பான ஒரு பாடலாக இருக்கிறது. பொதுவாக மக்கள் இவ்வாறு பேசுவார்கள். இந்த கூட்டத்தில் எல்லாம் கம்பர் போய் பழக்கப்பட்டிருப்பார், அதனால்தான் மக்களினுடைய பேச்செல்லாம் எப்படி இருக்கும் என்று உணர்ந்து கொண்டு அதை கவிதையில் பதிவு செய்கிறார். கம்பர் அன்று சொன்னது இன்றும் நாம் பார்க்கக்கூடிய நடைமுறை காட்சியாகத்தான் இருக்கிறது. கூட்டத்தில் இவ்வாறு தான் மக்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள். 1000 வருடங்களுக்கு முன்பு கம்பர் எதை உணர்ந்தாரோ அதைத்தான் நாம் இன்று கண்கூடாக காணவும் செய்கிறோம். இவ்வாறான ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். போந்து என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஐயா? போதரல் என்ற வார்த்தையில் இருந்து இந்த போந்தல் என்ற இறந்த கால வினை முற்று வருகிறது. வினையாளனையும் பெயர் வருகிறது. இறந்த கால வினையாளனையும் பெயர் என்று அதை நாம் இலக்கண ரீதியாக சொல்ல வேண்டும். அது போதறல் என்பதில் இருந்து வருவது. போதறல் என்றால் வருதல் என்று அர்த்தம். அதே சில இடங்களில் செல்லுதல் என்ற பொருளும் வரும், வருதல் என்ற பொருள் பெரும்பாலான இடங்களில் வரும். போதறல், அந்த போதறலில் இருந்து போதந்தான் என்றால் வந்தான் என்று அர்த்தம். போதந்தான், போதருகின்றான் என்றால் வருகின்றான் என்று அர்த்தம். அதே போல போதந்தது என்று சொல்ல வேண்டும். போதந்தது பெரிது, அதாவது வந்தது பெரிது என்று சொல்ல வேண்டும். அந்த போதந்தது என்பதுதான் போந்தது என்று விகாரப்பட்டு வந்திருக்கிறது. அதனுடைய கருத்து வந்த கூட்டம், போந்தது என்றால் வந்தது என்று அர்த்தம். வந்தது பெரிதென்பாரும், வந்த கூட்டம்தான் பெரிது என்று சொல்பவர்களும் என்று அர்த்தம். இந்த காலத்தில் இந்த வார்த்தை அதிகமாக இல்லை, நடைமுறையில் இல்லை, ஆனால் கொஞ்சம் சென்ற நூற்றாண்டை சார்ந்த தமிழ் அறிஞர்களுடைய வசன நடையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் எழுதிய அந்த உரைநடை நூல்களை பார்த்தீர்கள் என்றால், இடையில் இந்த சொல்லில் இருந்து இந்த கருத்து போதந்தது என்று எழுதுவார்கள் என்பது தானாக போதரும், இந்த வார்த்தையில் இருந்து இந்த கருத்து தானாக போதரும் என்றெல்லாம் உரைநடையில் கூட எழுதுவார்கள். ஆனால் இப்போது அப்படி யாரும் எழுதுவதாக தெரியவில்லை, அந்த வார்த்தையை பயன்படுத்துவதாக தெரியவில்லை. புதுமையான வார்த்தையா இருக்குது போ தந்த. போதறல் என்பதில் இருந்து அது வருகிறது. அது இலக்கியங்களில் அதிகமாக வரக்கூடியது. அது இதில் வரும் உங்களுக்கு ஆண்டாளுடைய திருப்பாவையில் போதருவான் அதாவது எல்லாரும் போந்தாரோ போந்தார் வந்து எண்ணிக்கொள் என்றெல்லாம் வருமே அந்த இல்லை ஆண்டாள் பாட பாசுரத்தில், ஆண்டாள் பாசுரத்தில எல்லாம் அந்த சொல் வந்திருக்கிறது. ஆமாம், கரெக்டா. இப்போ புகுவது, புகுவதுன்றதுக்கு எதிர்ப்பதம் பார்த்தா செல்வது, அதாவது அதனால ஆமா போ. அதே தான், புகுவது என்றால் வருவது. இப்போது நாம் வீட்டுக்குள் இருக்கோம், வீட்டுக்குள்ள ஒருவர் வருகிறார் என்றால் வீட்டுக்குள் புகுகிறார் என்று அர்த்தம். அது அது தெரியும். இப்போது நாம் அவ்வாறு சொல்ல மாட்டோம், வந்து புகுந்து புகுதல் என்றால் அது கொஞ்சம் எதிர்மறையாக துணிக்கிறது. அது அந்த வார்த்தையை நாம் சொல்ல மாட்டோம். புகுதல் என்றால் வருதல் என்று தான் பொருள், இப்போ கூட வந்து புதுமனை சேருதல் என்று. புகுவிழான்லாம் சொல்றோம் இல்லையா? ஆமா அப்போ ஆமா அது அங்கு புகுதல் அங்கு அந்த புகுதல் என்பது அங்கு போதல், அதற்குள் அந்த வீட்டுக்குள் சேருதல் என்பதை குறிக்கிறது புகுதல் என்பது. அது போல போந்ததுன்னு முதல் முறை நான் படிக்கிறச்சே போவது அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துன்னு போ, செல்வது, அந்த ஆமா அந்த புகுவது, மாதிரியான அதுக்காக. ஒரு அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தை நினைக்க தோன்றும் முதலில். ஆனால் போ என்பது போதல் என்பது போ, அதனுடைய அடி வந்து போ, அது செல்லுதல் போ அப்படின்னு அர்த்தம் தரக்கூடியது. அதனுடைய வேர் வந்து போ என்பது. ஆனால் போந்தது என்பதனுடைய வேர் வந்து போதா போதா, அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது போ, இது போதா, போதா என்பதில் இருந்து தான் போதறுதல் ஓ, போந்தது என்பதெல்லாம் உருவாகி வருகின்றது. சரியா, நன்றியா. ஐயா, போதரலுக்கு சின்ன ராகம் தானா ஐயா? ஆமாம், அது சின்ன ரகரம். அதை வந்து என்ன சொல்ல வேண்டும் என்றால் இடையன ரகரம் என்று சொல்ல வேண்டும். அது சரி. பெரிய ரகரம் என்று நீங்கள் சொல்வதை வல்லின ரகரம் என்று சொல்ல வேண்டும். அதனால் பொதுவாக சின்ன ரகரம் பெரிய ரகரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் வந்திருக்கிறது. ஆனால் அதை முறைப்படி சொல்ல வேண்டும் என்றால் சின்ன ரகரம் என்று சொல்வதை இடையன ரகரம் என்றும், பெரிய ரகரம் என்று சொல்வதை வல்லின ரகரம் என்று சொல்ல வேண்டும். அது கசட தபர அந்த அதில் வருகிறது, அந்த வல்லின வரிசையில் வருகிறதுனால் அதை வல்லின ரகரம் என்று சொல்ல வேண்டும். எரள வழல என்ற இடையின பிரிவில் இந்த ரகரம் வருவதனால் இதை இடையன ரகரம் என்று சொல்ல வேண்டும். சரி ஐயா. ஆனால் சின்னது பெரியது என்று சொல்வதும் ஒரு விதத்தில் பொருந்தக்கூடியதுதான். ஏனென்றால் அது வல்லினம், அதனால் அது பெருசு, இது இடையினம், அதனால் இது சின்னது என்று எடுத்துக்கொள்ளலாம். சரி ஐயா. அதுக்கு நல்லா சொல்லுவாங்க, அந்த பெரிது சிறியது என்று இருக்கிறது அல்லவா, பெரிது அதற்கு எதிர்ப்பதும் சிறிது. அது சிறிய வயதில் அந்த பெரிது சிறிது என்பதற்கு எந்த ரீ போட வேண்டும் என்பதில் குழப்பம் ஏற்பட்டுவிடும். அதற்கு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், பெரியது என்பதற்கு சின்ன ரீ போடு, சிறிது என்பதற்கு பெரிய ரீ போடு என்று சொல்லுவார்கள். அது மாதிரி வேடிக்கையாக சரி சொல்லக்கூடிய. ஐயா. ஐயா, அதே போல போந்தது புகுந்தது இது இரண்டுமே நேர்பாட்டான வார்த்தைகள் தானே ஐயா, எதிர்மறை ஆமாம், கிடையாது. ரெண்டுக்குமே அர்த்தம் ஒன்றுதான். போந்தது என்பதற்கும் வந்தது புகுவதே என்பதற்கும் வருதல் என்ற பொருள் தான். ஆனால் காலம் வித்தியாசம். அங்கு போந்தது என்பது இறந்த காலம், வந்துவிட்டவர்களை குறிக்கிறது. புகுவது என்பது அது எதிர்காலத்தில் இருக்கு, புகுவது புகுந்து கொண்டிருப்பது என்று அர்த்தம். போந்தது என்றதால் புகுந்து விட்டது என்று அர்த்தம், புகுவது என்றால் புகுந்து கொண்டிருப்பது என்று அர்த்தம். அது இன்மைதான், எதிர்காலத்தை குறிக்குது, அதுதான் சரி, வித்தியாசம் ரெண்டு. ஆனால் அர்த்தம் ஒன்றுதான். புரிகிறது ஐயா. ஐயா, மெல்லினம்னா என்ன எழுத்துக்கள் வரும் ஐயா? அதான் அந்த ஞன நமன சொல்கிறோம் அல்லவா, அந்த ஆ, அது வரிசையில் வரக்கூடிய. அது ஒரு பாடல், இந்த வல்லின மெல்லினத்தை வைத்து புலமைப்பித்தன் ஒரு திரைப்பட பாடல் எழுதியிருப்பார். இனங்களிலே எந்த இனம் பெண்ணினம், மெய் எழுத்துக்களில் இருக்கும் அந்த மெல்லினம், மனதினிலே உள்ள ஆசை வல்லினம், என் மன்னவனுக்கு பிடித்ததெல்லாம் இடையினம் என்று பாடியிருப்பார். அதாவது இனங்களிலே எந்த இனம் பெண்ணினம், மெய் எழுத்துக்களில் இருக்கும் அந்த மெல்லினம், அவர்கள் மென்மைத்தன்மை உடையவர்கள் என்பதனால் அது பெண்களை மெல்லினம் என்று சொல்லலாம் என்பதற்காக அவர் பாடுகிறார். மனதினிலே உள்ள ஆசை வல்லினம், ஆனால் மனதுக்குள் ஆசை இருக்கிறதே அது மிகவும் அதிகமாக இருக்கிறது, மிக வன்மையாக இருக்கிறது. எனவே அந்த ஆசையே வல்லினம் என்று சொல்லலாம் என்பதற்காக மனதினிலே உள்ள ஆசை வல்லினம். அடுத்து தான் நயமாக சொல்கிறார், சிலேடையாக சொல்கிறார், என் மன்னனுக்கு பிடித்ததெல்லாம் இடையினம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்ன சொல்கிறார் என்று. அந்த மாதிரியாக பாடியிருப்பார் அவர் புலமை பித்தன். ஐயா, அது போல தேர்ந்ததே தேரின், தேரின் இங்க என்ன குறிக்குது ஆமாம், ஐயா? அதாவது தேறி நல்லார், தேர்தல் என்றால் அதை தீர்மானித்தல், அதை தீர்மானித்ததையே தீர்மானித்ததல்லால், அவர்களுக்கு எவ்வாறு அந்த தீர்மானம் உருவாச்சதோ அதையே அவர்கள் தீர்மானித்ததல்லாமல் என்று அர்த்தம். தேறி நல்லால் என்றால் தீர்மானித்ததல்லாமல் என்று அர்த்தம், தீர்மானித்ததையே தீர்மானித்ததல்லாமல், அவர்கள் பார்த்து எதை தீர்மானித்தார்களோ அதைத்தான் அவர்கள் தீர்மானமாக கொண்டார்கள். அவர்கள் கணக்கிடவெல்லாம் இல்லை, அவர்கள் முறைப்படி கணக்கெடுத்து அதற்கான ஆட்களை விட்டு என்ன செய்து அந்த மாதிரியெல்லாம் அவர்கள் தீர்மானம் செய்யவில்லை. அவர்கள் பார்த்தவுடன் எதை தீர்மானித்தார்களோ, இந்த கூட்டத்தில் பார்த்தால் பெண்கள் தான் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள், அரசர்கள் தான் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள், வேதியர்கள் தான் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் பார்த்த பார்வையில் எதை தீர்மானித்தார்களோ அதை தீர்மானித்ததல்லாமல், தேர்ந்ததே தேரின் அல்லால், தேரின் என்றால் தீர்மானித்தல் அல்லாமல் என்ற அர்த்தம், தேறி நல்லால் என்றால் தீர்மானித்தது அல்லாமல் என்ற பொருள் வருகிறது. தேர்தல் என்றால் தீர்மானித்தல் அல்லது நிச்சயித்தல் என்று எடுத்துக்கொள்ளலாம், நிச்சயித்தல், நிச்சயித்ததல்லாமல் அவ்வாறு அவர்கள் நிச்சயிக்கிறார்கள். இப்படி தான் இவர்கள் தான் அதிகம் என்று, தேறி நல்லால் என்றால் அவ்வாறு நிச்சயித்ததல்லாமல் என்று. ஐயா, இங்க வந்து தேர்தல் வந்து தேர்ந்தெடுத்தல்னு எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்தது அல்லாமல். ஆமாம், அது தேர்ந்து அங்கே தேர்ந்தெடுத்தல் என்றால் ஒன்றை எப்படி கிட்டத்தட்ட அதே பொருள் தான், அவ்வாறு அவர்கள் மனதில் தேர்ந்தெடுக்கிறார்கள், இதுதான் இவர்கள் தான் அதிகம் என்று மனத்துக்குள்ளாக அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம், அப்படியே அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள் இவர்கள் தான் அதிகமாக இருக்கும் என்று. சரி ஐயா, இந்த பாடல்ல ஆமாம் பெரிதென்பாரும் வந்து ஒரு 6 முறை வந்திருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஆமாம் பல முறை ஒரே சொற்றொடர்கள் வர்றதுக்கு வந்து ஏதாவது ஒரு சிறப்பு ஆமாம், பெயர் அது ஒரு உண்டா? அணி, அணி அது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணி என்று சொல்வார்கள், மீண்டும் மீண்டும் சொற்பொருள். அதே பொருளில் வருவது. ஐயா, அதே போல இதுக்கு யாப்பிலக்கம் வந்து அரிசிர ஆசிரியர் விருத்தம்னு சொல்லுவாங்க ஆமாம், ஐயா. அரசியல் ஆசிரியர் வருத்தம் தான், அதே தான். இப்போ அந்த தேர்ந்ததே தேறி நின்றால் என்பதை போனதே போயின் அல்லால் என்று நாம் இப்போ அதை வேற ஒரு வார்த்தைகளை சொல்லணும்னு இருந்தால் இன்னும் எளிமையாக அதை புரிவதற்கு போனதே போயின் போயின் அல்லால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த மாதிரி இப்போ நம்ம சொல்லுவோம் அல்லவா, வந்ததே வரி நல்லால் என்று சொல்வது போல, போனதே போயின் அல்லால் என்று சொல்வதைப் போல, தேர்ந்ததே தேறி நல்லால் என்று அந்த சொற்றொடர் வந்திருக்கிறது. வேறு சந்தேகம் இல்லை, அடுத்த பாடல் போலயா? சரி. இவ்வாறாக அவர்கள் பலபட பேசுகிறார்கள். ராமனுடைய அந்த சௌந்தரியத்தை பார்த்து வியந்து அவனை வாழ்த்துகிறார்கள். எப்படி வாழ்த்துகிறார்கள் என்று ஒரு பாடலில் சொல்லுகிறார், பலவிதமாக வாழ்த்துகிறார்கள். ஒரு பாடலில் அவர்கள் சொல்லக்கூடிய வாழ்த்து மிகவும் சிறப்பான ஒரு வாழ்த்தாக இருக்கிறது, எங்களுடைய வாழ்நாட்களையும் சேர்த்து நீ ஆயுள் பெறுவாயாக என்று ஒரு இடத்தில் அந்த மக்களில் சிலர் பலர் வாழ்த்துகிறார்கள். அது ஒரு பாடலில் கம்பர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய வாழ்நாள்களும் உன்னுடைய வாழ்நாளாக மாறி நீ அதிக காலம் நீடோழி வாழ வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு பாடல் கம்பர் இயற்றியிருக்கிறார். அதன் பிறகு அவனுடைய அழகை பார்த்து எல்லோரும் அதிசயித்து ஒருவருக்கொருவர் செய்திகளை பேசிக்கொண்டதை பற்றியும் சொல்லுகிறார். இவனுடைய இந்த உடல் நிறத்தை ஒத்திருப்பதற்கு அந்த மேகம் என்ன தவம் செய்ததோ, இவனுடைய கண்களை ஒத்திருப்பதற்கு அந்த தாமரை பூக்கள் என்ன தவம் செய்தனவோ என்றெல்லாம் அவனுடைய அழகை குறித்து வியந்து பேசுவதாகவும் ஒரு பாடலில் கம்பர் குறிக்கிறார். இவ்வாறாக மக்களிடையே எத்தகைய நிலவரம் இருந்தது என்பதை கம்பர் வர்ணித்து கொண்டு போகிறார். அதே பகுதியில் அமைந்த ஒரு பாடல்தான் இந்த 139வது பாடலும். தாய்கையில் வளர்ந்திலன் வளர்ந்தது தவத்தால் கேயன் மடந்தை கிளர் ஞாலம் இவன் ஆள ஈகையில் உவந்தனல் இயற்கை இது என்றால் தோகை அவள் பேருவகை சொல்ல அரிதென்றாள் என்பார். தாய்கையில் வளர்ந்திலன் வளர்த்தது தவத்தால் கேயன் மடந்தை கிளர் ஞாலம் இவன் ஆள ஈகையில் உவந்தவள் இயற்கை இது என்றால் தோகை அவள் பேருவகை சொல்லல் அரிதென்பார். சிலர் ராமனை பார்த்து பேசிக்கொள்கிறார்கள். அதாவது இந்த பாடலுக்கு முன்பு அந்த ராமன் அங்கு அப்படி வருகிறான். அவன் எங்கே வருகிறான்? அங்கே ஒரு கதைப்பகுதி இருக்கிறது. இங்கு சென்ற பாடல் அந்த வேந்தரே பெரிதென்பாரும் வேதியர் பெரிதென்பாரும் என்ற பாடல் எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது என்றால், மக்கள் காலையிலேயே கூட்டமாக கூடி அங்கு வந்து விட்டார்கள் அல்லவா, அந்த கூட்டத்தை பார்த்து அந்த கூட்டத்திற்குள் பேசுவதை குறிக்கிறது. இந்த பாடல் எங்கே வருகிறது என்றால், ராமன் வருகிறான், அந்த அரண்மனைக்கு வருகிறான். அப்படி அவன் ராமன் அந்த கூட்டத்திற்கு இடையே வரும்போது ராமனை பார்த்து சொல்லக்கூடியவர்கள் சொல்லும் பாட்டு தான் இந்த 139வது பாடல். இங்கு ராமன் எப்படி வருகிறான், எங்கே வருகிறான் என்றால், அவன் முடிசூடு மண்டபத்திற்கு நேரடியாக போகவில்லை. அங்கு காலை சூரிய உதயம் ஆனவுடன் முடிசூட்டு மண்டபம் விழா கோலம் பூண்டு ஜெகஜோதியாக மின்னத் தொடங்கிவிட்டது. பட்டாபிஷேகத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் முறையாக அந்த வேதியர்கள் செய்து முடிக்கிறார்கள். வசிஷ்டர் முன்னிருந்து அந்த காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். புனித நீராட்டுவதற்கான மங்கள நீரெல்லாம் எல்லா இடங்களில் இருந்தும் அந்த தீர்த்தங்களில் இருந்தெல்லாம் கொண்டு வரப்பட்டு விட்டன. இன்னும் பட்டாபிஷேகத்திற்கு என்னென்ன விதமான சடங்குகள் செய்யப்பட வேண்டுமோ அந்த சடங்குகளுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் வசிஷ்டர் மேற்பார்வை பார்த்து எல்லாம் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. முடிக்கப்பட்டு விட்டவுடன் அவர் வசிஷ்டர் தசரதனை கூட்டி வாருங்கள் முதலில், அவர் வந்து இங்கு ஏற்பாடெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும், அதனால் வேந்தனை கூட்டி வாருங்கள் என்று அமைச்சனாகிய சுமந்திரனுக்கு உத்தரவிடுகிறார் வசிஷ்டர். உடனே சுமந்திரர் தசரதனை கூப்பிட்டு வருவதற்காக தசரதனுடைய மாளிகைக்கு செல்லுகிறார். அமைச்சர் சுமந்திரர் தசரதனை அழைத்து வருவதற்காக தசரதன் தங்கியிருக்கக்கூடிய மாளிகைக்கு செல்கிறார், அதாவது அரண்மனைக்கு செல்கிறார், அந்த தர்பார் நடக்கும் இடத்திற்கு, சபைக்கு செல்கிறார். அங்குதான் தசரதன் இருப்பான். ஏனென்றால் காலை புலர்ந்து விட்டது, எனவே காலை வேளையில் அவன் இன்றைக்கு பட்டாபிஷேக நாள் என்பதனால் தர்பாருக்கு வந்திருப்பான். அவரை கூட்டி கொண்டு அந்த பட்டாபிஷேக மண்டபத்திற்கு செல்ல வேண்டும் வசிஷ்டர் சொன்னபடி செல்ல வேண்டும் என்று தசரதனை அரண்மனை சபையில் எதிர்பார்த்து அங்கு செல்கிறார் சுமந்திரர். ஆனால் அங்கு தசரதன் காணப்படவில்லை. அப்படியானால் இனிமேல் எங்கே இருப்பார்? அந்த அரண்மனையில் வரவில்லை என்றால் கைகையினுடைய அந்தப்புறத்தில் தான் இருக்க வேண்டும், கைகையினுடைய மாளிகையில் தான் இருக்க வேண்டும் என்று இவர் தீர்மானித்து கொண்டு கைகையினுடைய மாளிகைக்கு போகிறார். தசரதனை பார்க்க போகிறார். சுமந்திரர் வருவதை பார்த்த கைகேயி தசரதனை போய் பார்க்க விடவில்லை. அந்த சுமந்திரனை வாசலிலேயே சுமந்திரரை எதிர்கொண்டு ராமனை கூட்டி வாருங்கள் என்று சுமந்திரருக்கு ஒரு உத்தரவிடுகிறார். இப்போது கைகேயியினுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு ராமனை கூட்டி வர போகிறார் சுமந்திரர், கைகேயியினிடம் கூட்டி வர போகிறார். சுமந்திரருக்கு முதலில் உத்தரவு வசிஷ்டரிடமிருந்து வருகிறது, தசரதனை கூட்டி வா என்று உத்தரவு வருகிறது. தசரதனை கூப்பிட வருகிறார். தசரதன் அரண்மனையில் இல்லை, அரண்மனை அந்த சபை சபா மண்டபத்தில் இல்லை. எனவே அந்த புறத்தில் கையை இருக்கும் இடத்தை நாடி வருகிறார். அங்குதான் தசரதன் இருப்பான் என்று அவர் யூகித்து அங்கு வருகிறார். அங்கு சுமந்திரரை எதிர்கொண்ட கைகேயி சுமந்திரருக்கு ஒரு உத்தரவிடுகிறாள். ராமனை இங்கு கூட்டி வாருங்கள் என்று உத்தரவிடுகிறாள். எனவே அந்த கைகேயியினுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு ராமனை அழைப்பதற்காக ராமன் இருக்கக்கூடிய மாளிகைக்கு செல்கிறார் சுமந்திரர். ராமன் அங்கு காலையிலேயே எழுந்து திருமாலினுடைய அந்த திருவிக்கிரகத்தின் முன்பு நின்று வழிபாடு ஆற்றி கொண்டிருக்கிறான். காலையிலே எழுந்தான் என்பது கூட இல்லை. ஏற்கனவே வசிஷ்டர் அவனுக்கு அந்த ஒரு கோயிலில், அந்த மாளிகையை ஒட்டிய ஒரு கோயிலில் அவனை ஜபம் செய்து கொண்டிருக்கும்படி செய்துவிட்டு சென்றிருப்பார். அதற்கு முந்தைய நாள் அந்த முறைப்படி அவன் அங்கு ஜபித்து கொண்டு இருப்பான். அந்த காலையிலேயே எழுந்து அந்த திருமாலினுடைய அந்த கோயிலில் ராமன் வழிபாடு ஆற்றி ஜபம் செய்து கொண்டு இருப்பான். அங்கு போய் ராமனை சந்தித்த சுமந்திரர், கையேயி உன்னை அழைக்கிறாள், நீ முடிசூடுவதற்கு வர வேண்டும் என்று அழைக்கிறார். கையேயி ஏன் கூப்பிடுகிறாள் என்று சுமந்திரருக்கு தெரியவில்லை. அவர் நினைத்து கொண்டார், என்ன நினைத்து கொண்டார் என்றால், மகன் என்று தான் கருதும், தன்னுடைய சொந்த மகனாக தான் பாவிக்கும் பாசம் வைக்கும் ராமனுக்கு வாழ்த்து சொல்ல ஆசி சொல்லத்தான் கைகேயி ராமனை கூட்டி வரச் சொல்கிறாள் போல் இருக்கிறது என்று சுமந்திரர் எண்ணிக்கொண்டார். அவருக்கு நடந்த விபரீதம் எல்லாம் தெரியவில்லை. அவர் உள்ளே கைகேயினுடைய மாளிகைக்குள் சென்று பார்த்திருப்பார் என்றால் அங்கு தசரதருக்கு நேர்ந்த அந்த அவலத்தை கண்கூடாக கண்டிருப்பார், பதைத்திருப்பார். அவர் வேறு மாதிரியாக செயல்பட்டதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த காட்சியை பார்க்க விடாமல் கைகேயி அவருக்கு உத்தரவு கொடுத்து அனுப்பியதனால் கைகேயி ராமனை வரச் சொல்வது ராமனுக்கு ஆசீர்வாதம் செய்வதற்காகத்தான் என்று நினைத்து கொண்டு ராமனை போய் கூப்பிடுகிறார். ராமனும் உடனே புறப்பட்டு வருகிறான், ஒரு தேரில் ஏறி வருகிறான். அப்படி அவன் வரும்போதுதான் அவனை பார்த்து மக்கள் மிகவும் வியந்து அவனுடைய அழகை எல்லாம் கொண்டாடி பலவிதமான வர்ணனைகள் செய்வதாக கம்பர் பாடிக்கொண்டு வருகிறார். அதில் ஒரு பாட்டு தான் இந்த 139வது பாட்டு. தாய்கையில் வளர்ந்திளன் வளர்த்தது தவத்தால் கேகன் மடந்தை கிளர் ஞாலம் இவன் ஆள ஈகையில் உவந்தவள் இயற்கை இது என்றால் தோகை அவள் பேருவகை சொல்லல் அறியுதென்பார். மக்கள் பேசுகிறார்களாம், இந்த ராமனுடைய முடிசூட்டு விழாவில் அதிக மகிழ்ச்சிக்கு உள்ளாவது யார் என்று கேட்டால் அது கைகேயியாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் கோசலை பெற்ற தாயாக இருந்தபோதும் ராமனை வளர்த்த தாயாக, ராமன் மீது பாசம் செலுத்தி அவனை தன் கண்ணின் மணியாக காத்து வளர்த்த தாயாக இருப்பவள் கைகேயிதான். எனவே கோசலையை காட்டிலும், ஈன்ற தாயான அந்த கோசலையை காட்டிலும் அதிக உவகை கொள்வது, அதிக பரவசம் அடைவது, அதிக ஆனந்தத்தை அனுபவிப்பது யார் என்று கேட்டால் அது கைகேயிதான் என்று மக்களில் சிலர் பேசிக்கொள்கிறார்களாம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம், கைகேயி எந்த அளவு ராமன் மீது அன்பு வைத்திருந்தாள் என்பது மக்களுக்கும் தெரிந்திருக்கிறது. அப்படிப்பட்டவள் தான் இப்போது இப்படி மாறிவிட்டாள், எப்படி இருந்து அவள் இப்படி ஆகிவிட்டாள் என்று நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அது இந்த பாடலில் மக்கள் சொல்லக்கூடிய கூற்றில் இருந்து நமக்கு புலனாகிறது. தாய்கையில் வளர்ந்திளன், ராமன் தன்னுடைய தாயின் கையில் வளரவில்லை, சொந்த தாயான கோசலையின் கையில் அவன் வளரவில்லை. வளர்த்தது தவத்தால் கேகையன் மடந்தை, கேகயன் என்பது கேகய நாட்டு அரசனை குறிக்கிறது. கேகயன் மடந்தை என்றால் அந்த நாட்டரசனுடைய பெண்ணாகிய மகளாகிய கைகேயி குறித்து வரக்கூடிய சொற்றொடர் அது. கேகயன் மடந்தை, கைகேயி என்று பொருள். வளர்த்தது தவத்தால், தான் செய்த முற்பிறவி தவத்தால், அந்த பூர்வ புண்ணிய பயனால் தான், பயனால் கைகேயி வளர்த்தாள். அந்த கொடுப்பினை அவளுக்கு இருந்தது, அந்த பாக்கியம் அவளுக்கு கிட்டியது. எனவே அவள் வளர்த்தாள், வளர்த்தது தவத்தால் கேகயன் மடந்தை. கிளர் ஞாலம் இவன் ஆளை ஈகையில் உவந்தனள், உவந்தவள். கிளர் ஞாலம் இவன் ஆளை, இந்த ராமன் ஆளும்படி. கிளர் ஞாலம், கிளறுதல் என்றால் அப்படியே சந்தோஷத்தால் ஆரவாரிக்கின்ற கிளறுதல், கிளர்ச்சி அடைதல் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. கிளர்ந்து, கிளர் என்பது அந்த ஞாலம் என்பதற்கு அடையாக வந்திருக்கிறது. அது பொருத்தமான பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த கிளருக்கு எந்த இதெல்லாம் பொருந்துகிறதோ அந்த பொருத்தமான பொருளையெல்லாம் அங்கு பொருத்தி எடுத்துக்கொள்ளலாம். ஞாலத்தில் மக்கள் எப்போதும் இடைவிடாமல் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே இயங்கக்கூடிய ஞாலம், உயிர்களெல்லாம் இயங்கிக் கொண்டுதானே இருக்கிறது. ஞாலம் என்பதற்கு அடை அந்த கிளர். ஞாலம் என்றால் உலகம், உலகம் எப்போதும் இயங்கிக் கொண்டு இருப்பதனால் அந்த கிளர் என்பது அந்த இயக்கத்தை சுற்றுவதாக எடுத்துக்கொள்ளலாம். கிளர் ஞாலம். இந்த ஞாலத்தை எல்லாம், அந்த உலகத்தை எல்லாம் இவன் ஆள, இந்த ராமன் ஆளும்படி ஈகையில், அந்த தசரதன் ஈகும் போது, கொடுக்கும் போது உவந்தவள், உவந்தவள் அந்த கைகையாகத்தான் இருக்க முடியும். உவந்தவள் அவள் தான், உவந்தவள். இயற்கை இது என்றால், அவளுடைய இயற்கை இது என்றால், இதுதான் அவளுடைய இயல்பு என்றால், ராமன் முடிசூட்ட போகிறான் என்பதை கேட்டு ஓப்படைகிறாள் கைகேயி என்றால், அதுதான் அவளுடைய இயல்பு என்றால், சோகை அவள் பேருவகை சொல்லல் அரிதென்பார். தோகை மயில் போன்ற அந்த கைகேயினுடைய பேருவகையை நாம் சொல்லுவது அரிதானது. அவனுடைய மகிழ்ச்சி, அவளுடைய மகிழ்ச்சி அளப்பற்றது என்று அந்த மக்கள் சொல்லுகிறார்கள். இவ்வாறு அவள் மகிழ்ச்சி அடைவதற்கான காரணம் வளர்த்தது அவள்தான். எனவே அவள்தான் அதிகமான மகிழ்ச்சி அடைவார்கள் என்று மக்கள் சொன்னதாக இந்த பாடலில் கம்பர் சொல்கிறார். தாய்கையில் வளர்ந்திலன் வளர்த்தது தவத்தால் கேயன் மடந்தைகிளர் ஞாலம் இவன் ஆள ஈகையில் உவந்தனள் ஈகையில் உவந்தவள் இயற்கை இது என்றால் தோகையவள் பேருவகை சொல்லல் அரிதென்பார். அவளுடைய அந்த தோகைமயில் போன்ற அவளுடைய பேருவகையை நாம் சொல்லுவது அரிதானது, சொல்ல முடியாது. இயற்கை இது என்றால், அவளுடைய இயற்கை இது என்றால், அதாவது ராமன் மீது அவள் வைத்திருக்கக்கூடிய பாசம் இயல்பானது, அவளுடைய இயல்பு அதுதான். ராமன் மீது பாசமுடையவளாக அவள் இருக்கிறாள். அவளுடைய இயல்பு இது என்றால், அவளுடைய உவகைதான், அவளுடைய ஆனந்தம்தான் அதிகமானது. மற்ற எல்லோரையும் விட, தசரதனுடைய ஆனந்தத்தை விட, கோசலையினுடைய ஆனந்தத்தை விட, கைகேயினுடைய ஆனந்தம்தான் மிக பெரியது. அதை பற்றி நாம் சொல்ல முடியாது என்று அந்த மக்கள் சொன்னதாக கம்பர் இதில் பாடுகிறார். இதுதான் அந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, அதில் தவம்னு எதை சொல்கிறாரு ஐயா? வளர்த்தது தவத்தால்னா எந்த தவம்? தவம், அவளுக்கு அந்த கொடுப்பினை இருந்தது. அதாவது ராமனை வளர்க்க வேண்டும் என்றால் சாதாரணமாக எல்லாரும் வளர்த்து விட முடியுமா என்ன? அதற்கு தவம் செய்திருந்தால் தானே இந்த வரம் கிடைக்கும், அவனை வளர்ப்பதற்கான வரம். அதனால் தவத்தால் வளர்த்தாள் அவள். அவள் கைகேயி ஏற்கனவே தவம் செய்திருக்கிறாள். அது அப்படி சொல்லுகிறது. நாம் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்தால் அதை குறித்து நாம் சொல்லுவோம் அல்லவா, தவம், ஏதோ நான் செய்த தவத்தால் தான் எனக்கு இது கிடைத்தது, இந்த பாக்கியம் கிடைத்தது என்று நாம் சொல்லுவோம் அல்லவா. அதை போல மக்கள் சொல்லுகிறார்கள், அவள் செய்த தவத்தால் தான் அவளுக்கு ராமனை வளர்க்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்தது, அந்த தவத்தால் அவள் அவனை வளர்த்தாள், எனவே அவளுக்கு ராமன் மீது அதிக பாசம் இயற்கையிலேயே இருக்கும், எனவே அவள்தான் அதிக உவகை அடைவாள் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். அதே போல கிளர் ஞாலம், கிளர்ன்ற கிளர்ச்சி அந்த மாதிரி அர்த்தத்தில் வருதா? கிளர் ஆ, அந்த கிளர்ச்சி, இந்த கிளர்ச்சி என்பது அதிலிருந்து தான் வருகிறது. மக்கள் கிளர்ச்சி செய்தார்கள் என்றெல்லாம் சொல்கிறோம், மனக்கிளர்ச்சி அடைந்தான் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. கிளர்தல் என்றால் இயல்பு நிலையிலிருந்து அப்படியே இயக்க நிலைக்கு வருகிறது, அமைதி நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு வருவதுதான் கிளர்ச்சி. அது ஓ மனக்கிளர்ச்சியாக என்று சொல்லலாம், அல்லது இந்த போராட்டம் செய்வதெல்லாம் கிளர்ச்சி செய்கிறார்கள் என்று சொல்வார்கள். கிளறு இங்கு வந்து இயக்கத்தை குறிக்கிறது. கிளறு ஞாலம் என்றால் இயங்கக்கூடிய உலகம் என்று அர்த்தம். உலகம் இயங்கிக்கிட்டு தான் இயங்கி கொண்டு தானே இருக்கிறது. காலையில் பொழுது விடிந்ததும் மக்கள் எல்லாம் பரபரப்பாக இயங்கத் தொடங்கி விடுகிறார்கள். அலுவலகத்திற்கு போவதற்கு அடித்து பிடித்து கொண்டு காலை கடன்களை எல்லாம் முடித்து கொண்டு அவசர அவசரமாக புறப்படுகிறார்கள். பறவைகள் எல்லாம் கூட்டை விட்டு பிரிந்து இரை தேட போகின்றன. எல்லா உயிரினங்களும் தங்கள் வேலைகளை கவனிக்க தொடங்குகின்றன. அப்படி ஞாலம் எப்போதும் கிளர் ஞாலமாகத்தான் இருக்கிறது. அதனாலே அதை கிளர் ஞாலம் என்று சொல்கிறார். அதே போல இந்த நம்ம உணவு அருந்தும் பொழுது சாம்பாரை கிளறி போடு என்று சொல்லுவார்கள் சிலர். அது வேற. ஆ, கிள நன்றாக, அது நன்றாக கலர் ஒரு கலரி ஒப்பீட்டுக்காக கேட்டீர்கள். அங்கு அது கிளறுதல், அங்கு வரக்கூடிய ரகரம் வந்து வல்லின ரகரம், இடையின ரகரம் இல்லை. அது ஓ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது கிளறுதல், அவர் அந்த ரகரம் வந்து வல்லின ரகரம் வரும், கிளறி போடுதல் அது வேற, அது அந்த வார்த்தை வேறு, இது வேறு, ஓ அதுக்கும் சரி, இதற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இது அதுலயும் கிளறுதல், கிளர்ச்சி அது பண்ணி. கிளறுதல், ஓ அது சரி வித்தியாசம். சரியா. ஐயா, அது போல ஈகையில் உவந்தவள்னு சொல்றது எதை குறிக்குது ஐயா? ஈகையில் ஆமாம், உவந்தவள். அந்த இடத்துல இந்த பாட்டு கொஞ்சம், அந்த மூன்றாவது வரி கொஞ்சம் தெளிவற்ற ஒரு தன்மையில் தான் இருக்குது. கிளர் ஞாலம் இவன் ஆள ஈகையில் உவந்தவள். இது அந்த ராமனுக்கு அவன் கொடுக்குது. ஈகையை என்றால் கொடுத்தல் என்ற பொருளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே ஈகை என்பது தானமாக, தானம் என்ற பொருளில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, கொடுத்தல். இவன் ஆளும்படி தசரதன் கொடுக்கிறான் ராமனுக்கு. இவன் என்பது ராமனை குறிக்கிறது. இவன் ஆள, இந்த ராமனை ஆளும்படி ஈகையில் யார் ஈந்தது, யார் கொடுத்தது, யார் தசரதன். அப்படி அவன் தசரதன் கொடுக்கும் போது உவந்தவள், இவள் தான் மகிழ்ந்தவள். இயற்கை இது என்றால், அவளுடைய இயற்கை இதுவாக இருக்கும் என்றால், கைகையினுடைய இயற்கை, தசரதன் ராமனுக்கு இந்த நாட்டையெல்லாம் உரிமை செய்து கொடுத்த போது மகிழ்ந்தவள் இந்த கைகையை தான். ஏதோ நேரில் பார்த்தவர்கள் போல இவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். உண்மையில் அவள் மகிழ்ச்சி அடையவில்லை, உண்மையில் அவள் அங்கு வேறு காரியம் பார்த்திருக்கிறாள், அதை தட்டி பறித்து விட்டாள். ஆனால் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள், தசரதன் ராமனுக்கு ஈந்த போது, கொடுத்த போது, இந்த தேசத்தின் உரிமையை எல்லாம் கொடுத்த போது உவந்தவள், மகிழ்ந்தவள், கையை மகிழ்ந்தாள் என்று மக்கள் ஏதோ பார்த்தது போல பேசுகிறார்கள். அவ்வாறு பேசுவார்கள் அல்லவா, அங்கு நடந்தது ஒன்றாக இருக்கும், இவர்கள் கையை தான் மகிழ்ந்தாள், தசரதன் அந்த உரிமையை செய்து வைத்த போது கையை தான் அதிக மகிழ்ச்சி அடைந்தாள். அதனால் அவன் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளும் போது, அந்த முடிசூடு கொள்ளும் போது, அந்த காட்சியை பார்க்கும் போது பேருவகை அடைவது இவளாகத்தான் இருக்க முடியும், அதிகமாக பேருவகை அடைவது இவளாகத்தான் இருக்க முடியும், அதை நாம் சொல்லுவது அரியது என்று இப்படி மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பாராததை தசரதன் கொடுக்கிறான் ராமனுக்கு, அப்போது கைகேயி வந்து அதை மாற்றி விடுகிறாள். உண்மையில் நடப்பது அதுதான், கையை அதை மாற்றி தன் மகனுக்கு என்று தட்டி பறித்து விடுகிறாள். ஆனால் மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்றால், அவன் கொடுக்கும்போது அதை பார்த்து மகிழ்ந்தவள் இவள், அதை பார்த்து சந்தோஷப்பட்டவள் இவள், அவளுடைய இயற்கை அதுதான். காரணம், அவனை வளர்த்ததே இவள் தான். எனவே இவளுக்கு தான் அதிக சந்தோஷம் இருக்க முடியும். அவளுடைய சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் என்று நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளவு பெரும் சந்தோஷத்தை அவள் அடைந்தாள் என்று மக்கள் அப்படி பேசிக்கொள்கிறார்கள் என்று கம்பர் பாடுகிறார். இது சும்மா மக்கள் யூகத்தில் பேசுவது தான். அந்த மாதிரி இப்போதும் பேசுகிறார்கள் அல்லவா, அரசியல் நடப்புகளை குறித்தெல்லாம் பேசும்போது அவரவர்கள் அவரவர்கள் யூகத்திற்கு தகுந்தபடி ஒன்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அதை போல இவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அவள் அதே நேரில் இருந்து பார்த்தது போல, அவள் தசரதன் கொடுத்ததாகவும் ராமனுக்கு உரிமை செய்து வைத்த போது கையை பக்கத்தில் இருந்து அப்படியே சந்தோஷமாக அதை பார்த்தது போலவும் அவராக பேசிக்கொள்கிறார். சரியா ஐயா, இந்த பாடலோட யாப்பு என்னன்னு ஆமா, சொல்லலாம். இது வந்து நாளும் கலிவிருத்தம், திசையும் சந்தக் கலிவிருத்தம்னு இதை சொல்லுவார்கள். தாய்கையில் வளர்ந்திளன் வளர்த்தது தவத்தால் கேயகன் மடந்தை கிளர் ஞாலம் இவன் ஆள ஈகையில் உவந்தவள் இயற்கை இது என்றால் தோகை அவள் பேருவகை சொல்லல் அரிதென்பார். இது ஒரு சந்த அமைப்பில் உள்ள யாப்பு. இது கலிவிருத்தம், சந்தக் கலிவிருத்தம் என்று சொல்வார்கள். ஐயா, குற்றால குறவஞ்சி இதே மாதிரி சொந்த கலிவருத்தம் ஆமாம், அது வேறு சந்தம். அதில் நீங்கள் செங்கையில் வண்டு களின் களின் என்று ஜெயம் ஜெயம் என்றா என்றாட என்று வரும். அது வேறு சந்தம், இது வேறு சந்தம். இந்த சந்தம் நிறைய இடங்களில் கம்பர் பாடியிருக்கிறார். நம்ம ஏற்கனவே இந்த சந்தத்தில் சில பாடல்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஐயா. கலிவிருத்தம்னு சொன்னீங்கல்ல ஐயா, ஆமாம், கலிவிருத்தம்னா கலிவிருத்தம்னாலே நாலு நாலு சீர் இருக்கும். நாலு இப்போ சீர். நாலு சீர் இருக்கு பாருங்க, நான் ஒவ்வொரு அடியில் நாலு சீர் இருக்கு. சரி. களி அதாவது களி விருத்தம் என்றால் நாலு சீர் இருக்கும், களித்துறை என்றால் ஐந்து சீர் இருக்கும், அறுசீர் ஆசிரிய விருத்தம் என்றால் ஆறு சீர் இருக்கும். அதில் அந்த சீர் எண்ணிக்கையே வந்து விடுகிறது. அது ஆசிரிய விருத்தம், ஆறு சீர் இருக்கும். அது அந்த ஆசிரிய விருத்தங்களில் இன்னும் எட்டு சீர் ஆசிரிய விருத்தங்கள்லாம் இருக்குது. எட்டு சீர் ஆசிரிய விருத்தத்தை எண் சீர் ஆசிரிய விருத்தம் என்று சொல்வார்கள். இப்போது நாம் மேலே கண்டது அறுசீர் ஆசிரிய விருத்தம். வேந்தரே பெரிதென்பாரும் வேதியர் பெரிதென்பாரும், அது அறுசீர் ஆசிரிய விருத்தம். ஆறு சீர் இருக்கும் ஒவ்வொரு அடியும். இது சரி நான்கு சீர் உள்ள கலி விருத்தம். ஐயா, இந்த தவப்பயன் அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு ஒரு பாட்டு ஞாபகம் வருதுக்கு ஐயா. வந்து என்ன தவம் செய்தனே யசோதா அப்படின்னு ஒரு பாடல் அதே வரும். தான், அதே தான். எங்கும் நிறை பரம்பொருளை உந்தன் பிள்ளை என பெறுவதற்கு என்ன தவம் செய்தனை என்று அதில் வருகிறது அல்லவா, அதே பொருள் தான் இங்கு. யசோதை தவம் செய்ததால்தான் அந்த கண்ணன் எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருள் அவளுடைய குழந்தையாக அவள் வளர்க்கும் பாக்கியத்தை அவள் பெற்றாள். அது அவள் செய்த தவம். அதனால் என்ன தவம் செய்தனை என்று கேட்பதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதை போல மக்கள் இங்கு ராமன் சீராட்டி பாராட்டி வளர்க்கக்கூடிய தவத்தை இந்த கையை செய்து இருக்க வேண்டும். ராமனை சீராட்டி பாராட்டி வளர்க்கக்கூடிய தவத்தை இந்த கையை செய்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தவத்தால் வளர்த்தது என்று சொல்கிறார். இந்த பாடல் நீங்கள் பாடுறும்போது எனக்கு என்னோட தமிழ் ஆசிரியர் வந்து ஒரு ஒரு பாட்டு பாடுவார் ஐயா, வந்து இப்படி ஆரம்பிக்கும், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு அப்படின்னு வரும். அது ஆமாம், அதே மாதிரி அது இருந்த அது மாதிரி அது வேற இருந்தது. சந்தம். ஆனால் அது வேற சந்தம். ஆனால் அதாவது வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்ச மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்ச தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுக செங்கதிரோன் தேர்க்காலும் பறிக்காலும் வழுக. ஆமாம் கூனலிலும் பிறை முடித்த வேணியலங்காரர் குற்றால மலை திரிகூட குற்றால மலை எங்கள் மலையே அப்படி வரும் அந்த பாடல். அது வேறு சந்தம். அது வந்து நீங்கள் பார்க்க போனால் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்ச, அது எண் சீர் ஆசிரிய விருத்தம். இது கலி விருத்தம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கழிவு. ஏன் இந்த ஒரு சந்தேகம், கைகேயி வந்து முன்னாடி ஏதாவது பாடல்ல ராமர் மீதோ இல்லாட்டி கோசலை மீதோ பாரபட்சமாக இருந்தால் என்று இருக்கிறதா? ஆஹா, அந்த மாதிரி எங்கும் கதை நிகழ்வுகளில் காட்டப்படவில்லை. கூனியினுடைய அந்த உபதேசத்திற்கு பிறகுதான், அந்த துருபோதனைக்கு பிறகுதான் கைகேயியினுடைய மனநிலை மாறுவதாக கம்பர் காட்டுகிறாரே தவிர, அதற்கு முன்பு அவள் ராமனிடமும் கோசலையிடமும் அபிப்பிராய பேதங்கள் காட்டியதாகவோ வன்மம் கொண்டிருந்ததாகவோ எந்த இடத்திலும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் எடுத்தவுடனே ராமனை தன் மகள் என்று, மகன் என்று சொல்வதாகத்தான் கம்பர் காட்டுகிறார். கூனி வந்து சொல்லுகிறாள், நாளை உனக்கு தீங்கு வரப்போகிறது, நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே என்று. உடனே கைகேயி எழுந்து சொல்லுகிறாள், ராமன் என் பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு என்ன தீங்கு வரும் என்று சொல்லுகிறாள். ஆக ராமனை தன் மகனாகவே அவள் பாவித்திருக்கிறாள், ராமன் மீது அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாள். அவள் அதுதான் அவளுடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் எங்கோ அவளை அறியாமல் அவள் மனத்திற்குள் அந்த ஒரு பிரிவுணர்ச்சி இருந்திருக்கும். என்னதான் வளர்த்தாலும் சொந்த மகன் என்பது வேறு, வளர்ப்பு மகன் என்பது வேறு அல்லவா? எனவே மனதிற்குள் எங்கோ ஒரு மூலையில் அந்த ஒரு புள்ளியாக, ஒரு சிறு புள்ளியாக அது இருந்திருக்க வேண்டும். அதை ஊதி பெரிதாக்கி விட்டாள் பூனி. அவளுடைய வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி அந்த மனதிற்குள் எங்கோ தன் மாற்றாளாகிய கோசலை மீது அவள் மனதிற்குள் இருந்த அந்த மாச்சரிய உணர்வை ஊதி பெரிதாக்கி அவளுடைய இயல்பையே திரியச் செய்து விட்டால் மந்தரை. மந்தரையினுடைய மந்திர சக்தி அது என்று நாம் சொல்லலாம். ஐயா, மந்திரைக்கும் கைகேயிக்கும் என்ன சொந்தம் இல்லை இது ஒரு தொடர்பு? நல்ல கேள்வி. இது கதைக்கு கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். அதாவது அங்கிருந்து கேகய நாட்டிலிருந்து இந்த கோசல நாட்டிற்கு மருமகளாக தசரதனுடைய மனைவியாக கைகேயி வந்தபோது அவளோடு சீதனமாக வந்தவள் இந்த கூனி. ஆக கூனி ஏற்கனவே அங்கேயே கைகேயிக்கு மிகவும் வேண்டப்பட்டவளாக நெருக்கமான சிநேகிதியாக இருந்திருக்கிறாள். வெறும் பணிமகள் மட்டுமல்ல, அதையும் தாண்டிய ஒரு நட்பு அவர்களுக்கு இடையே இருந்திருக்கிறது. எனவேதான் இங்கே அவள் வரும்போது இவளோடு சேர்ந்தே கூனி வருகிறாள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இது கம்பராமாயணத்தில் நேரடியாக பார்க்க முடியவில்லை, ஆனால் வேறு ராமாயணங்களில் இருந்து இந்த கதையை சொல்லுகிறார். அங்கிருந்து அவள் வந்தவள் என்று சொல்லுகிறார். சரியாங்க. அப்போ பாலிய சிநேகிதி அந்த மாதிரி அந்த மாதிரி நாம் சின்ன எடுத்துக்கொள் வயசுல இருந்தே எடுத்து ஆமாம், தெரிஞ்சாங்க. சிறு வயதில் இருந்தே வந்தவள். வேற ஏதோ சந்தேகங்கள்னா அடுத்த பாடல் போகலாம் ஐயா. போகும். இப்படி ராமன் வருகிறான். வருகின்ற ராமன் அரச மண்டபத்தில் வழக்கமாக தசரதன் எங்கிருப்பானோ அங்குதான் போய் பார்க்கிறான். ஏனென்றால் காலை விடிந்து விட்டது, பரபரப்பாக எல்லாரும் இயங்கத் தொடங்கி விட்டார்கள். அதன் பிறகும் யாரும் அந்த புறத்தில் இருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு அரசன் இருக்கிறான் என்றால் அவன் மிக மோசமான அரசன் என்று அர்த்தம். சூரிய உதயத்திற்கு முன்பே அந்த புறத்தை விட்டு அவன் வெளியேறி அரச காரியங்களை கவனிக்க தொடங்குகிறானோ அவன்தான் ஒரு சரியான அரசன் என்பதற்கான அடையாளம். எனவே கையேகி கூப்பிடுகிறாள் என்று சுமந்திரர் வந்து சொன்னவுடன் கையையை காண்பதற்காக கைகையினுடைய அந்த புறத்திற்கு போகவில்லை தசரதன். கையையெல்லாம் இங்கு சபைக்கு வந்திருப்பாள், அந்த தசரதனுடைய சபைக்கு வந்திருப்பாள். அங்கு நம் சிற்றன்னையை சந்தித்து விடலாம் என்று தசரதன் இருக்கக்கூடிய அந்த சபா மண்டபத்துக்கு தான் செல்கிறார். சபா மண்டபம், தசரதன் இருக்கக்கூடிய சபா மண்டபம் ஒன்று, அங்கு முடிசூட்டு மண்டபம் அது தனியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அது வேறு இடம். தசரதன் இருக்கக்கூடிய சபா வழக்கமாக இருந்த அரசியல் காரியங்களை செய்யக்கூடிய அந்த அலுவலகம், இப்போது நாம் அலுவலகம் வீட்டிலேயே ஒரு பகுதியை அலுவலகமாக வைத்துக்கொண்டு இயங்குபவர்கள்லாம் இருப்பார்கள் அல்லவா? அதேபோல் தசரதன் அலுவல்களை பார்க்கக்கூடிய அந்த பகுதி, அந்த இடத்திற்கு ராமன் போகிறான், அது ஒரு தனிப்பகுதி. அப்புறம் அந்தப்புறம் தனிப்பகுதி, அது கைகேயி இருக்கக்கூடிய மாளிகை. கைகேயிக்கு ஒரு மாளிகை இருந்திருக்கும், கோசலைக்கு ஒரு மாளிகை இருந்திருக்கும், சுமித்திரைக்கு ஒரு மாளிகை இருந்திருக்கும், இன்னும் பிற பெண்களுக்கெல்லாம் தனித்தனி மாளிகைகள் இருந்திருக்கலாம். இப்படி வெவ்வேறு இடங்கள். எனவே கைகேயி கூப்பிடுகிறாள் உன்னை என்று இது ராமனுக்கு செய்தி வந்ததும், ராமன் தசரதன் இருந்து அலுவல் பார்க்கக்கூடிய இடத்திற்கு செல்கிறார். அங்குதான் கைகேயி இருப்பாள், எல்லோரும் அங்கு கூடி வந்து இருப்பார்கள். ஏனென்றால் பட்டாபிஷேகம் சிறிது நேரத்தில் நடக்கப் போகிறது, அங்குதான் எல்லாரும் இருப்பார்கள். எனவே நம் சிற்றனை அழைத்திருக்கிறாள் என்றால் அங்கிருந்து தான் தன்னை அழைத்திருப்பாள். தன் தந்தை ஏதாவது அலுவல் காரணமாக இருந்திருப்பாள், எனவே தந்தை சொல்ல வேண்டிய உத்தரவை சிற்றன்னை சொல்லியிருக்கிறாள் என்று அவன் நினைத்து கொண்டு வரவிருக்கிறான். அங்கு வந்து பார்க்கிறான், அங்கு தந்தையை காணவில்லை. அவனுக்கு அதுவே ஒரு திடுக்கிடக்கூடிய, மனதில் ஒரு நெருடலை உண்டாக்கி விடுகிறது. பரபரப்பாக இயங்கக்கூடிய காலை நேரம், அதுவும் பட்டாபிஷேக விழா நடக்கக்கூடிய நாள், இன்றைக்கு தான் வழக்கமாக எழும் நேரத்தை விட முன்பாக எழுந்து எல்லோரும் காரியம் செய்ய தொடங்கி இருப்பார்கள். எனவே அப்படி இருக்கும்போது இன்னும் தசரதன் இங்கு வந்து சேராததற்கு காரணம் என்ன என்று ஒரு நெருடல் ராமனுக்குள் தோன்றிவிடுகிறது. எனவே அவன் அடுத்து கைகேயியின் மாளிகைக்கு போகிறான். அங்குதான், இங்கு இல்லாவிட்டால் அங்குதான் தந்தை இருப்பான் என்று எண்ணிக்கொண்டு அங்கே போகிறான். அப்படி அவன் கைகேயியினுடைய மாளிகைக்குள் புகும்போது அந்த காட்சியை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இந்த 140வது பாடல் அமைந்திருக்கிறது. ஆயன நிகழும் வேளை அன்னலும் அயர்ந்து தேரா, தூயவன் இருந்த சூழல் துருவினன் வருதல் நோக்கி, நாயகன் உரையான் வாயால் நான் இது பகர்வன் என்னா, தாயென நினைவான் முன்னே கூற்றென தமிழ் வந்தாள். ஆயன நிகழும் வேளை, அப்படிப்பட்ட அத்தகைய, ஆயன என்றால் அத்தன்மையன என்று அர்த்தம், அப்படிப்பட்டவை என்று அர்த்தம். அப்படிப்பட்டவை நடக்கின்ற அந்த வேளையில் எப்படிப்பட்டவை, இது எல்லாவற்றையும் குறிக்கிறது. அங்கு ஒரு பக்கம் மக்கள் குதூகலமாக கூட்டம் கூடி முடிசூட்டு மண்டபத்திற்கு வந்து குவிந்திருக்கிறார்கள். அங்கு வசிஷ்டர் அந்த பட்டாபிஷேக சடங்குகள் எல்லாம் செய்து தயாராக வைத்திருக்கிறார். இப்படி எல்லாம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் அங்கங்கு எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் உட்படுத்தி சொல்லக்கூடியதுதான் ஆயன என்ற வார்த்தை. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்ற அந்த வேளையில், அந்த நேரத்தில், நாம் இப்போது நேரம் என்பதை குறிப்பதற்கான வேளை என்று எழுதும் போது பொதுள் அகரம் போட்டு எழுதுகிறோம், வேளை என்று, இடைவேளை என்றெல்லாம் எழுதும் போது அந்த பொதுள் அகரத்தை தான் பொதுவாக பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த லை போட்டால் இதை நாம் வேலை, பணி என்ற பொருளில் பயன்படுத்துகிறோம், காரியம், வேலை, செயல் என்ற பொருளில் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த லை போட்டாலும் கூட அது நேரம் என்ற பொருளில் வரும், இதுவும் நேரம் என்ற பொருளை குறிக்கும். அது இலக்கியங்களில் பல இடங்களில் இந்த லை போட்டே நேரம் என்ற பொருளில் வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இங்கு நேரம் என்ற பொருளில் தான் அது வருகிறது. ஆயன நிகழும் வேளை, இவையெல்லாம் நடக்கின்ற அந்த வேளையில், அந்த தருணத்தில் அண்ணலும், அண்ணலாகிய அந்த ராமனும் அயர்ந்து தேரா, அயர்ந்து தேரா, வழக்கமாக தசரதன் இருக்கக்கூடிய இடத்தில் தசரதன் இல்லாததை பார்த்து அயர்ந்து சோர்வடைந்து, என்ன தப்பு அப்பாவை இங்கே பா இல்லை காணுமே, என்ன என்ன நீ தெரியலையே என்று மனசுக்குள்ள ஒரு சோர்வு வருகிறது சட்டென்று. அந்த இடம் வெறுமையாக இருந்தவுடன் அவன் நினைத்து வந்தது வேறு. அங்கு பரபரப்பாக எல்லாரும் காரியங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று அவன் நினைத்து வருகிறான். அங்கு அந்த இடம் வெறுமையாக இருந்தவுடன் அவனுக்குள் ஒரு சோர்வு வருகிறது. நாம் நினைத்து வந்த ஒன்று அங்கு இல்லாததற்கு மாறாக இருக்கும்போது சட்டென்று நம் மனதிற்குள் ஒரு எதிர்மறையான ஒரு உணர்வு வந்து நம்முடைய உற்சாகத்தை எல்லாம் சட்டென்று குன்ற வைத்து விடும். அந்த மாதிரியான ஒரு தன்மைக்கு அங்கு ராமன் ஆளாகிறான் என்பதை அயர்ந்து என்ற வார்த்தையில் கம்பர் உணர்த்துகிறார். அயர்ந்து சற்று அப்படி மனச்சோர்வுக்குள்ளாகி தேரா, அதன் பிறகு உடனே தேறி, சரி இங்கு இல்லைன்னா அங்கே இருப்பார், ஏதோ வேற ஒரு காரியமாக அங்கே இருக்கார் போல் இருக்கு, அங்கே போய் நாம் பார்க்கலாம், நம்ம சிற்றன்னையினுடைய மாளிகைக்கு போய் நாம் பார்க்கலாம் என்று உடனே அவன் தனக்குள் தேறிக்கொண்டு தன்னை தேற்றிக்கொண்டு தேறி உடனே ஒரு தேறுதல் அடைந்து கொண்டு தன் மன சோர்வடைந்த அந்த மனத்தை தேற்றிக்கொண்டு, தேரா என்பது தேறி என்ற பொருளில் வருகிறது. அது செய்யா எனும் வாய்பாட்டு வினையெச்சம், அது நாம் ஏற்கனவே அந்த மாதிரியான வினையெச்சம் பல இடங்களில் பார்த்து விட்டோம். அது எதிர்மறை அல்ல, உடன்பாட்டில் வரக்கூடியது. தேரா என்றால் தேறி என்ற அர்த்தம். அயர்ந்து தேரா, தூயவன் இருந்த சூழல் துருவினன் வருதல் நோக்கி, தூயவன் இருந்த சூழல், அந்த தூயவனுக்கு அப்புறம் ஒரு காற்புள்ளி வைத்திருக்கிறார்கள், அது தேவையில்லை. தூயவன் இருந்த சூழல், தூயவனாகிய அந்த தசரதன் இருந்த இடத்தை துருவினன் வருதல் நோக்கி, துருவுதல் என்றால் தேடுதல், துருவி துருவி தேடினான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா, துருவுதல் என்றால் தீவிரமாக தேடுதல் என்று அர்த்தம். துப்பறிபவர்கள் துருவி துருவி தேடினார்கள், காவல்துறையினர் துருவி துருவி குற்றவாளியை தேடுகிறார்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம் அல்லவா. துருவுதல் என்றால் தீவிரமாக ஒன்றை ஊடுருவி நோக்குதல் அல்லது ஊடுருவி தேடுதல் என்ற பொருளில் வரக்கூடியது. அதே போல தன் தந்தை எங்கே எங்கே என்று அவனுடைய பார்வை தந்தை இருக்கிற இடத்தை தீவிரமாக தேடிக்கொண்டே வருகிறது. அவ்வாறாக அவன் தீவிரமாக தேடிக்கொண்டே வருகிறான். அவ்வாறாக அவன் வருவதை நோக்கி அதை பார்த்து, யார் பார்த்து என்றால் கைகேயி பார்த்து, நாயகன் உரையான் வாயால் நான் இது பகர்வன் என்னா, தாயென நினைவான் முன்னே கூற்றென தமிழ் வந்தாள். அப்படி ராமன் தன் தந்தையை தேடி எங்கு இருக்கிறான் எங்கு இருக்கிறான் என்று நோக்கி கொண்டு வருவதை பார்த்து, ராமன் வருவதை நோக்கி இந்த கைகேயி பார்த்து, நாயகன் உரையான் வாயால், நம்முடைய கணவனாகிய தசரதன் ராமன் காடேக வேண்டும் என்ற அந்த உத்தரவை தன்னுடைய வாயால் சொல்ல மாட்டான். ஒருபோதும் அவன் வாயில் இருந்து அந்த வார்த்தை வராது. அவன் வார்த்தை அதை சொல்லாததற்கு சொல்ல மாட்டான் என்பதற்கு காரணம் என்னவென்றால், அவன் அங்கு உணர்வற்று கிடக்கிறான். உணர்வற்று கிடக்கிறான் என்பதனால் அவன் சொல்ல மாட்டான். அது ஒன்று. ஒருவேளை உணர்வோடு இருந்தாலும் கூட மகனை நீ காட்டுக்கு போவாயாக என்று அவன் வாயில் இருந்து அந்த வார்த்தை வராது. எனவே அந்த உரையான், நாயகன் உரையான் என்பது இரண்டு விதமாகவும் பொருள் தருகிறது. அவன் உணர்வற்று கிடக்கிறான், மயங்கி கிடக்கிறான். எனவே மயக்கத்தில் இருப்பவனா இருப்பவன் உரைக்க மாட்டான், தன்னுடைய வாயால் உரைக்க மாட்டான். அது அது ஒரு பொருள். இன்னொரு பொருள், தன் மகனை அவன் ஒருபோதும், அவன் உணர்வு பற்றி எழுந்தாலும் கூட நீ காட்டுக்கு போ என்று அவன் சொல்வதற்கு அவன் வாய் வராது. எனவே அவன் சொல்ல மாட்டான். எனவே நான் தான் சொல்ல வேண்டும். எனவே நான் இது பகர்வன், நானே இதை ராமனுக்கு சொல்வேன். பகர்தல் என்றால் சொல்லுதல் என்று அர்த்தம். நானே இது பகர்வன், நானே இதை அவனுக்கு கூறுவேன் என்ன என்று என்று எண்ணிக்கொள். அங்கேயும் அந்த செய்யாயினும் வாய்பாட்டு வினையெச்சம் தான், அது உடன்பாடு என்று எண்ணிக்கொண்டு, என்ன என்று எண்ணிக்கொண்டு, கூற்றென தமிழ் வந்தாள், ஒரு யமனை போல தனி ஒருத்தியாக ராமனுக்கு முன்னாக அவள் வருகிறாள். முன்னே கூற்று என தமையன் வந்தாள். கூற்று என்றால் யமன் என்று பொருள். பாரதியார் பாடலில் அந்த மிக பிரசித்தி பெற்ற அந்த பாடலில் எல்லோரும் கேட்டிருப்பீர்களே, கொடும் கூற்றுக்கிரையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அங்க அந்த கூற்று என்ற வார்த்தையை பாரதியார் பயன்படுத்துகிறார் அல்லவா. கூற்று என்றால் யமன். ஒரு யமனை போல தனி ஒருத்தியாக, தமிழ் என்றால் தனி ஒருத்தி என்று அர்த்தம், வேறு யாரும் இல்லை, அவள் மட்டும் தனி ஒருத்தியாக வந்தாள். முன்னே வந்தாள், ராமனுக்கு முன்னே வருகிறாள். அந்த ராமன் யார் என்றால் தாயென நினைவான், இவளை தாயென நினைக்கக்கூடியவன், இவளை தன் தாயாகவே கருதி அன்பு செலுத்துபவன், பக்தி செலுத்துபவன், மரியாதை வைத்திருப்பவன். அப்படிப்பட்ட ராமனுக்கு முன்னாக ராமன் இங்கே வருகிறான். தன் தந்தையையும் சிற்றன்னை வர சொன்னாள் என்பதனால் தன் சிற்றனையும் தேடி இங்கே வருகிறான். அப்படி வரக்கூடிய அந்த ராமன் முன்னாக இவள் மட்டும் வருகிறாள், தனித்தவளாக வருகிறாள். தன் நாயகனாகிய தசரதனுடன் சேர்ந்து வரவில்லை, மற்ற பரிவாரங்களுடன் வரவில்லை, தனித்தவளாக வருகிறாள். தாயென நினைவான் முன்னே, இவளை ஒரு தாயாக நினைத்து கொண்டு வரும்போதே மரியாதையான வணக்கம் முதலியவற்றை செலுத்தி கொண்டே வரக்கூடிய அந்த ராமன் முன்னாக ஒரு யமனைப் போல கைகேகி வந்தாள் என்று கம்பர் பாடுகிறார். ஆயன நிகழும் வேளை, ஆயன நிகழ்தல், எல்லாம் இப்படிப்பட்ட எல்லா சம்பவங்கள்லாம் நடக்கும்போது மக்கள் ஒரு பக்கம் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அங்கு பட்டாபிஷேக சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயாராக இருக்கின்றன. இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது அண்ணலும், அண்ணலாகிய அந்த ராமனும் அயர்ந்து தேரா சோர்வுற்று பிறகு தேறி அங்குதான் இருப்பான் நம் தந்தை, கையினுடைய மாளிகையில் தான் இருப்பான் என்று தேறி தூயவன் இருந்த சூழல், தூயவனாகிய தன் தந்தை இருந்த அந்த இடத்தை நோக்கி துருவினன் வருதல், துருவிக்கொண்டே அவன் அவ்வாறு தேடிக்கொண்டு வருவதை பார்த்து கைகேயி அவனுக்கு எதிராக தாயென நினைத்து இவளுக்கு எதிராக இவளை ஒரு தாயாக நினைத்து கொண்டு ராமன் வருகிறான், ராமனுக்கு எதிராக ஒரு யமனை போல கைகேயி வருகிறாள். இந்த காட்சியை நமக்கு இவ்வாறாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் கம்பர். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, தமிழ்னா என்ன ஐயா? தனியள் என்று சொல்லலாம், அதற்கு இணையான வார்த்தை தனியள், தனியானவள், தனி ஒருத்தி என்று அர்த்தம், தனி ஒருத்தி. தனியல் தமிழும் ஒண்ணு. தனியளும் தமிழும் ஒரே பொருள் தரக்கூடியவை தான். தமையன் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காயா? தமையன் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, சம்மந்தம் இல்லை, சுத்தமாக சம்மந்தம் இல்லை. அது வேற, இது வேற. அது தம் ஐயன், தமக்கு முந்தைய முந்தையவன் அப்படிங்கிற அடிப்படையில் அது அது வேற, அது வேற, இது வேற. இது தமித்திருத்தல் என்றால் தனித்திருத்தல் என்ற பொருளை குறிக்கும், கொடுக்கும். அந்த வேரிலிருந்து தமிழ், தமியன், தமியேன். தான் ஒரு பொதுவாக இந்த இறைவனை வேண்டக்கூடிய பாடல்களில் தமியேனை காக்க வேண்டும் என்று வேண்டுவார்கள் அந்த அருளாளர்களுடைய பாடல்களில் இந்த சொல் வரும், தமியேன் உன்னிடம் வேண்டுகிறேன். அதில் அவர்கள் அந்த தமியேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது நான் ஆதரவற்றவனாக இருக்கிறேன், தனித்தவனாக இருக்கிறேன், எனக்கு ஆதரவு நீதான், எனக்கு உறவு நீதான் என்ற பொருளெல்லாம் தொனிக்கும் விதமாக தமியேனை காப்பது உன் கடனே என்று வேண்டுவார்கள். ஆனால் இங்கு தமிழ் வந்தாள் என்றால் அவள் தனித்தவளாக வந்தாள், வேறு யாரும் இல்லை பக்கத்தில், கணவனாகிய தசரதன் இல்லை, அவளுடைய சேடியர்கள் பணிப்பெண்கள் இல்லை, அவள் மட்டும் தனியாக வருகிறாள். அந்த காரியத்தை காதும் காதும் வைத்தது போல் முடித்துவிட வேண்டும் என்று அவள் எண்ணுகிறாள். எனவே மற்றவர்கள் யாரும் இல்லாமல் அவளே தனியாக வந்து ராமனை எதிர்கொள்கிறாள். ராமனை இப்போது அவள் காட்டுக்கு அனுப்பப் போகிறாள். இவள் தான் சொல்லப் போகிறாள், நீ காட்டுக்கு போக வேண்டும் என்று இவள் தான் சொல்லப் போகிறாள். அதற்கு பக்கத்தில் இவள் தான் சொல்லி ராமனை விரட்டிவிட்டாள் என்று நாளைக்கு முன் இவள் தான் சொன்னாள், நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தோம் என்று அப்படியே பணிப்பெண்கள் அப்படியே அந்த ரகசியத்தை கசிய விட்டு விடுவார்கள் விடுவார்கள் அல்லவா, அதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லவா. எனவே அதெல்லாம் இல்லாமல் அந்த ஒரு பொருளில் தமிழில் வந்தாள் என்று நாம் சொல்லலாம். அல்லது தசரத இவன் இவன் நினைத்திருக்கிறான் தன் சிற்றன்னையோடு தன் தந்தையும் இருப்பான், ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பார்கள் பார்க்கலாம் என்று இவன் வருகிறான். ரெண்டு பேர் இருப்பார்கள் என்று வருகின்ற இவனுக்கு முன்னாக அவள் மட்டும் வருகிறாள். அங்கு உள்ளுக்குள் தசரதன் மயங்கி கிடக்கிறான். எனவே அதை குறிப்பதற்காக தமிழ் என்ற வார்த்தையை கம்பர் பயன்படுத்தியதாக அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்வதுதான் மிக பொருத்தமானது. ராமன் ரெண்டு பேரை பார்க்க வருகிறான், சிற்றன்னையையும் தந்தையையும் சேர்ந்து பார்க்கலாம் என்று வருகிறான். அப்படி நினைப்போடு வருபவனுக்கு முன்னாக இவள் மட்டும் தனித்து வருகிறாள் என்பதை கம்பர் அந்த ஒற்றை வார்த்தையில் நமக்கு உணர்த்தி சொல்கிறார். தமிழ் வந்தாள். ஐயா, ஒரு சிறிய கேள்வி. வேலை ஆ அந்த லகரம்க்கு வந்து நீங்க பொது லகரம்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சரியா, ஆமாம் அது ஆமாம் பொது லகரம்னு ஏன் சொல்றோம் ஐயா? அது அங்கேயும் அது நம்ம ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது அல்லவா. அது இது வந்து ஒற்றல் நகரம், அது அது அதை வெவ்வேறு வார்த்தைகளால் வெவ்வேறு விதமாக சொல்கிறார்கள். இப்போ இந்த நகரத்தை ஒற்றல் நகரம் என்றும் அந்த பொது நகரத்தை வருடல் நகரம் என்றும் மற்றொன்றை சிறப்பு நகரம் என்றும் சொல்லுவார்கள். அது பொதுவாக அப்படி சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. அல்லது இதை பெரிய நகரம் என்றும் அதை இதை குண்டு நகரம் என்று சொல்வார்கள். இதை குண்டு நகரம் இந்த வேலை இது இந்த இந்த லையை பாடல்கள் குண்டு நகரம் என்றும் அதை அந்த பொது நகரத்தை பெரிய நகரம் என்றும் அடுத்து இன்னொன்றை சிறப்பு நகரம் என்றும் சொல்லுவார்கள் சிலர். அப்படி ஒவ்வொரு முறை இருக்கிறது. அது பொது நகரம் என்று சொல்லக்கூடிய காரணம் அது இரண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது. இது வேலை என்பதை அந்த நாக்கை நுனி நா நா நாக்கை நுனி நாக்கு அந்த பல்லின் அடியை போய் ஒற்றியவுடன் வருவது ஒற்றல் நகரம். நாக்கை நன்றாக மடித்து சொல்லும்போது பிறப்பது சிறப்பு நகரம். இரண்டுக்கும் பொதுவாக நடுவில் நாக்கை வைத்து சொல்லுவது அந்த அன்னத்தில் மேலே நாக்கு போய் தொட்டு அதை கொஞ்சம் வருடும் போது பிறப்பது அது என்பதனால் அதை வருடல் நகரம், இல்லாவிட்டால் பொது நகரம். இரண்டு நகரத்திற்கும் பொதுவான ஒரு இடத்தில் பிறப்பதனால் அது பொது நகரம் என்று சொல்லக்கூடிய தன்மை இருக்கிறது. சரியா, வல்லின லகரம்னு சொல்லலாமா ஐயா? அப்படி சொல்ல முடியாது. இது எல்லாமே இடையினம் தான். நகரம் மூன்றுமே இடையினம் தான், எதுவுமே வல்லினம் கிடையாது. வளல எல்லாமே அதுக்குள்ளே வந்து விடுகிறது பாருங்கள். அந்த இடையினத்துக்குள்ளேயே வந்து விடுகிறது பாருங்கள். சரி, இடையின எழுத்துக்கள் வரிசையிலேயே மூன்று நகரங்களும் வந்து விடுகின்றன. சரி ஐயா, நன்றி. தேர்தலுக்கு அதாவது என்ன விளக்கம் சொன்னீங்க? தேர்தல் தேறுதல், அதாவது சோர்வுற்றவன் அதன் பிறகு இயல்பு நிலைக்கு தேறி வருதல். இப்போது நோயிலிருந்து தேறி விட்டார் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. நோயுற்றிருந்தவர்கள் இப்போது தேறி விட்டார்கள். அதாவது சோர்ந்து இருந்தவர்கள் இயல்பு நிலைக்கு வருவதுதான் தேறுதல். நோயுற்றிருந்தவர்கள் நோயிலிருந்து ஆரோக்கிய நிலைக்கு மீள்வதுதான் தேறுதல். அதே போல அயர்ந்து அதை பார்த்தவுடன் அயர்கிறான், சோர்வுறுகிறான். ஐயோ தந்தை இங்கே இல்லையே, என்ன காரணமாக இருக்கும் என்று சோர்வுறுகிறான். அதன் பிறகு தேறுகிறான், இங்கு இல்லாவிட்டால் அங்கே இருப்பார், ஏதோ காரியமாக இருக்கிறார் போல் இருக்கிறது என்று தேறுகிறான். இந்த அயர்ந்து தேரா என்பதை நாம் ராமனுக்கு சேர்க்கும் போதுதான் தேரா என்பதை தேரி என்று உடன்பாட்டில் பொருள் கொள்கிறோம். அந்த அயர்ந்து தேரா என்பதை தூயவனுக்கு அடையாக சேர்க்கலாம், அதாவது தசரதனுக்கு. தூயவன் என்பது இங்கு தசரதனை குறிக்கிறது. தசரதனுக்கு அடையாக கூட நாம் சேர்த்து கொள்ளலாம். அப்படி சேர்த்து கொண்டு பொருள் பார்க்கும் போது அயர்ந்து தேரா தூயவன், அங்கு மயங்கி அதன் பிறகு தேராமல், அது எதிர்மறையாகவே இருக்கிறது. சேராமல் அப்படியே மயங்கியே கிடைக்கக்கூடிய தூயவனாகிய தசரதன். இந்த கவிதையில் கவிதையினுடைய தன்மையே இப்படியும் பொருள் பார்க்க அது இடம் தரும், அப்படியும் பொருள் பார்க்க இடம் தரும். அந்த அயர்ந்து தேரா என்பதை அண்ணலுக்கும் சேர்க்கலாம், அண்ணலாகிய ராமனுக்கும் அதை சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும் போது தேரா என்பதை உடன்பாட்டில் அயர்ந்து அப்புறம் தேறி அவன் அங்கு போயிருக்கிறான் என்று அப்படி பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பொருள் எடுக்காம அயர்ந்து தேரா தூயவன் என்று அந்த அயர்ந்து தேரா என்பதை தூயவனுக்கு அடையாக ஆக்கி அங்கு தசரதன் அயர்ந்து அப்புறம் தேராமையே அப்படியே மயக்க நிலையிலேயே இருக்கிறான் அல்லவா, அதனால் தசரதனை குறிப்பதற்காக பயன்படுத்தியதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் கவிதை செய்யக்கூடிய ஜாலம். இங்கேயும் சேர்க்கும்படி இருக்கும், அங்கும் சேர்க்கும்படி இருக்கும். கவிதை சுவை பயப்பதற்கு காரணமே இப்படி பொருள் இங்கு பார்த்தாலும் பொருந்துகிறது, அங்கு பார்த்தாலும் பொருந்துகிறது. இப்படி இரட்டைத்தன்மை அது காட்டுவது தான் கவிதையினுடைய சுவை அதிகரிப்பதற்கான காரணம். இங்கு இந்த ஒரு இடம் அதற்கான உதாரணம். ராமனுக்கும் அது பொருந்துகிறது, தசரதனுக்கும் பொருந்துகிறது. தசரதனுக்கு பொருந்தும் பொழுது தேராத அப்படி தேராத ஆ, தூயவன் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தசரதனுக்கு பொருத்தும் போது தேராத தூயவன், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் அந்த த கெட்டு அங்கு ஒற்று மிகுந்திருக்கு, தேரா தூயவன் அப்படி வந்திருக்கிறது. ராமனுக்கு எடுத்துக்கொள்ளும் போது அயர்ந்து அப்புறம் அவன் தேறுகிறான், அங்கு இருப்பாள், அங்கு இருப்பான், நம் தகப்பன் அங்கு கைகையினுடைய மாளிகையில் இருப்பான் என்று அவன் தேறுகிறான். எனவே அதை தேறி என்று பொருள் கொள்ள வேண்டும். அதற்கு இலக்கணம் செய்யா எனும் வாய்ப்பாட்டு உடன்பாட்டு வினையெச்சம். இது உடன்பாட்டில் வரும். ராமனுக்கு எடுத்துக்கொள்ளும் போது அது உடன்பாட்டில் வரும், தசரதனுக்கு எடுத்துக்கொள்ளும் போது எதிர்மறையில் வரும். தேராத நன்றி ஐயா, நேரம் முடிந்து விட்டது ஐயா, இந்த ஆ, பாட்டோடு முடிஞ்சு முடிச்சுக்கலாம். விடலாம். சரி, ஆ சரி, ஆ ஒரு தடவை வாசித்து விடலாம் எல்லாம்.